بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அவனுடைய இறை தூதர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதி அற்புத சம்பவங்களை பற்றியும், அவர்களுடைய இறை அச்சத்தையும், அவர்களுடைய இறை நம்பிக்கையையும், தைரியத்தையும், தாவா பணிகளையும், அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அளவற்ற அக்கறையையும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளித்ததை போன்று நமக்குள்ளும் அந்த சிஃபாத்துகளை, அந்த தன்மைகளை ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய தொடரிலே நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே 24 நபிமார்களை பற்றித்தான் தன்னை திருமறையில் குறிப்பிடுகின்றான். அது அல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது எந்த ஒரு சமுதாயத்திற்கும், உமாமின் கௌமின், எந்த ஒரு சமுதாயத்திற்கும் நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியை அனுப்பாமல் விட்டதில்லை. அப்ப எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா காலத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனுப்பியிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நபிமார்களுடைய சரித்திரங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் இயற்கையாக எழும். என்னவென்றால், எந்த நபியுடைய வரலாறு பார்த்தாலும் சரி, அவங்களுடைய அவங்க பிறந்தது, வாழ்ந்தது, அவர்கள் தாவா செஞ்சது, இதெல்லாம் பார்த்தா குறிப்பா அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் எல்லா நபிமார்களுமே சுத்தி சுத்தி சுத்தி வருவாங்க. ஷாம், சிரியா, டெமாஸ்கஸ், ஈஜிப்த், அதே மாதிரி பலஸ்தீன், இந்த மாதிரி பகுதிகள். அப்ப எல்லா நபிமார்களுமே சவுதி அரேபியா, இப்படி எல்லா நபிமார்களுமே இந்த மிடில் ஈஸ்ட் சொல்லக்கூடிய இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் எல்லா நபிமார்களுமே சுத்தி சுத்தி இருக்கிறாங்களே. அப்ப மற்ற ஊருக்கெல்லாம் அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபியை பத்திலாம் ஏன் சொல்லல, மற்ற ஊர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை பத்திலாம் அல்லாஹ் ஏன் பிரஸ்தாபிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுவது வெறும் 24 நபிமார்கள். அந்த 24 நபிமார்களை பற்றித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், அவர்கள் அழைப்பு பணி செய்த இடம், இந்த இடங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த இடங்கள் எல்லாமே நாம் சொல்லக்கூடிய அந்த மத்திய கிழக்கு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய கிழக்கு நாடுகள், அரபியில் அல் ஜசீரா என்று சொல்வார்கள், தீபகற்ப நாடுகள், அரபு தீபகற்ப நாடுகள், அந்த பகுதியில் வாழ்ந்த நபிமார்களை பத்தி மட்டும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஏன்னு சொன்னா, இந்த குர்ஆன் அருளப்பட்டது கடைசி நபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த கடைசி நபியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய விதத்திலே அல்லாஹ் அந்த நபிமார்களை வரலாறு எல்லாம் குறிப்பிடுறான். அப்ப அந்த மக்களுக்கு போய் அமெரிக்காவில் நாம் ஒரு நபியை அனுப்பி வைத்தோம், அவர் அந்த மக்களுக்கு ஆங்கிலத்திலே போதித்தார், ஆங்கிலத்திலே எடுத்து சொன்னார் அப்படின்னா, அந்த மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்காது. நம்ம ஐரோப்பாவில யூகேவில் ஒரு நபியை அனுப்பினோம், அந்த யூகேல உள்ள நபி இதுல இருந்து ஸ்வீடன்ல இருந்து அப்படியே ஜெர்மனிக்கு போகும் வழியில் அந்த ஜெர்மனியில் வாழ்ந்த மக்களை சந்தித்தார், அப்படியே அவர் ரோமுக்கு வந்தார், ரோமுக்கு வந்த வேட்டிக்கன்ல அங்கே போப்பாண்டரை சந்தித்தார், இதெல்லாம் சொல்லிதான் அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதம் அந்த அரபு தீபகற்பத்தை சுத்தியுள்ள சார்ந்த மக்களுக்கு முகாத்தபாக, முன்னிலையாக, செகண்ட் பெர்சனாக வைத்து அனுப்பப்பட்டதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பகுதியில் இருந்த நபிமார்களை பத்தி மட்டும் அல்லாஹ் சொல்றான். இல்லைன்னு சொன்னா எல்லா ஊர்களுக்கும் அல்லாஹ் நபியை அனுப்பிவிட்டான், எல்லா பகுதிகளுக்கும் அல்லாஹ் நபியை அனுப்பிட்டான். குறிப்பா ஈவன் இந்தியாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், சவுத் ஏசியா நாடுகள் என்று சொல்லக்கூடிய தெற்காசிய நாடுகளா இருக்கட்டும், அல்லது மிடில் ஈஸ்ட் நாடுகளா இருக்கட்டும், அல்லது மேற்கத்திய நாடுகளா இருக்கட்டும், வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை சார்ந்த மேற்கத்திய நாடுகளா இருக்கட்டும், எந்த ஒரு பகுதிக்கும் ரப்புல் ஆலமீன் நபியை அனுப்பாமல் விட்டதில்லை. அவங்க அவங்க காலத்துக்கு அவங்க நபிகளை பத்தி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் அனுப்பிய 100,000 நபிமார்களை பத்தியும் அல்லாஹ் குரான்ல சொல்லணும்னு சொன்னா குரான் 30 ஜுஸா இருக்காது, 3000 ஜுஸா மாதிரி இருக்கும். குரான் என்னவா இருக்காது, 30 ஜுஸா இருக்காது, 3000 ஜுஸா மாதிரி இருக்கும். எல்லா நபிமார்களை பத்தியும் அல்லாஹ் சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் சுபானத்தல நாடுனா என்னன்னு சொன்னா இந்த மக்களுக்கு இந்த நபியை பத்தி மட்டும் சொன்னா போதும், மத்த இனிமேல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இனிமேல் மத்த பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவும் பொழுது, மத்த நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு இஸ்லாம் பரவும் பொழுது, யூரோப்புக்கு இஸ்லாம் பரவும் பொழுது, ஆப்பிரிக்காவுக்கு இஸ்லாம் பரவும் பொழுது, சவுத் ஏசியாவுக்கு இஸ்லாம் பரவும் பொழுது இந்த நபிமார்களுடைய சம்பவம் மட்டும் அவர்களுக்கு போதும், அதிலிருந்து படிப்பினை பெற்றால் மட்டும் போதும், அவங்கவுங்க பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட நபிமார் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியதால் இந்த நபிமார்களை பத்தி சொல்லல. புரிஞ்சுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் தான் அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதிகளிலேயே சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நபிமார்களை உருவாக்கியதாக அல்லாஹ் சொல்றான். அதனால அங்க மட்டும்தான் நபிமார்கள் வந்தாங்க, மற்ற பகுதிகளாம் நபிமார் வரலன்னு சொல்லி இல்ல, எல்லா பகுதிக்குமே அல்லாஹ் நபியை அனுப்பியிருக்கலாம். நான் கூட அடிக்கடி சொல்றது ஒண்ணு, திருவள்ளுவர் தமிழ்நாட்டை திருக்குறள் அற்புதமான உபதேசங்களை சொல்லினு சொன்னா இவரு கூட ஒரு கால் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்திருக்க வாய்ப்புண்டு, இருந்திருக்க வாய்ப்புண்டு. அவருக்கு அருளப்பட்ட வார்த்தைகளை, அவருக்கு அருளப்பட்ட வகையை மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் பிற்காலத்து. அல்லது இதே போன்ற இந்து மக்கள் நீங்க வணங்கக்கூடிய முருகனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், பரமசிவனா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கூட ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்திருக்க வாய்ப்புண்டு. இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வம் ஆக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட நேர்வழிக்கு அனுப்பப்பட்ட என்ன, நீங்க பெரிய பெரிய கிரந்தங்களை யஜூர் வேதம், ரக்கு வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் சொல்லக்கூடிய இந்துக்களுடைய பழைய புராணங்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அதே மாதிரி அவர்களுடைய கிருஷ்ண பரமாத்மா மக்களுக்கு சில உபதேசத்தான் பார்க்கும் பொழுது, பெரும்பாலும் அல்லாஹ் அதுல ரப்புல் ஆலமீன் தௌஹீத் தெரியுது. அதுல ஒரே இறைவனை வணங்கணும், ஏக இறைவனை வணங்கணும்னு சொல்லி ரிக் வேதத்துல இருக்குது, யஜூர் வேதத்துல இருக்குது, சாம வேதத்துல இருக்குது, அதர்வன வேதத்துல இருக்குது, இந்துக்களுடைய புராணங்கள்ல ஒரே இறைவனை தான் வணங்கணும், அந்த இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதங்கள்ல. அப்ப எப்படி சொன்னாங்க என்றா, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, மேபி அவர்களும் ஒரு கால் நபியாக இருந்திருக்கலாம். இந்த மக்கள் பின்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட வந்து கிறிஸ்தவர்கள் கடவுளாக்குன மாதிரி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாக ஆக்கி விட்டார்கள். இருக்கலாம், இல்லாம இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஒரு நபி வராமல் இருந்திருக்க மாட்டார்கள். அதனால நாளைக்கு எல்லாருமே மக்காபல் இமாம் சம்சி காசிம் சொல்லிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் திருவள்ளுவர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க, மேபி இருக்கலாம். ஹயர் அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் முக்கியமான நபியான, நபிமார்களுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபிமார்களுடைய தந்தைன்னு போற்றப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேதக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளிக்கின்ற கூட்டம் மூன்று கூட்டம், ஒன்று முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள். இந்த மூன்று சமுதாயத்தாரும் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆபிரஹாம் என்று, யூதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், முஸ்லிம்கள் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். மூன்று சமுதாயத்தாராலும் கண்ணியப்படுத்தப்படும் நபி ஒரு நபி யார் என்றால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் சொன்னா யூதர்கள் மோசஸை ஏத்துப்பாங்க, ஜீசஸையும் ஏத்துக்க மாட்டாங்க, ரசூல்லாவையும் ஏத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஜீசஸையும் மோசஸையும் ஏத்துப்பாங்க, ரசூல்லாவையும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நபி யாரு, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூல்லாவையே மறுக்கக்கூடிய யூதர்கள் கூட யார மதிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மதிக்கிறாங்க. ரசூல்லாவையே மறுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மதிக்கிறாங்க. அதனால் தான் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களுடைய மூதாதை, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று போற்றப்படுகின்றார். ஏன்னா அவங்களும் அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய கண்ணியம், அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்ட விதம், ஹலீல் ஹலீல் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜிகிரி தோஸ்த் அப்படிங்குவாங்கல்ல, உயிர் தோழன், நெருங்கிய நண்பன். ஹலீலுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் தான் ஹபீப், ஹலீலுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் தான் ஹபீப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ஹபீபாக ஏற்றுக்கொண்டான், ஆனால் அதற்கும் மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக ஏற்றுக்கொண்டான். ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஹபீப் என்பது தோழர் நண்பர், ஹலீல் என்றால் ரொம்ப நெருங்கிய நண்பர் உற்ற தோழர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான தோழராக யாரை ஏற்றுக்கொண்டா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் இருந்தா இந்த நபித்துவ கிளை என்பதே பிரியும். நபித்துவ கிளை என்பதே பிரியறது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இருந்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ரெண்டு பிள்ளைகள், ஒன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் வர்றாங்க ஒவ்வொரு நபியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது எல்லாம் வரிசையா வர்றாங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில. இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில வந்து ஒரே நபியாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எல்லா நபிமார்களுடைய சங்கமம் யார் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய போய் சேரும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிமாருடைய தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உரித அலையல் அம்பியா, எல்லா நபிமார்களும் எனக்கு காட்டப்பட்டது. உரித அலையல் அம்பியா, எல்லா நபிமார்களும் எனக்கு காட்டப்பட்டது. எப்ப காட்டப்பட்டது? ஒரு கால் மேபி கனவுல காட்டப்பட்டிருக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, அல்லது இதுக்கு சென்ற இடத்துல, மேராஜுக்கு சென்ற இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களுக்கும் இவர்கள் தலைவராக நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தொலை வச்சாங்க பைத்துல் முகத்தஸ்ல. அப்படி தொலை வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபிமார்களுக்கு இமாமா நின்று தொலை வைக்கும் பொழுது அப்ப நபிமார்கள் அவங்க பார்த்திருக்கலாம். அல்லது மேராஜுக்கு சென்ற பொழுது ஒவ்வொரு வானத்திலும் அவர்கள் நபிமார்கள் வரவேற்றார்கள் அல்லவா, அப்ப அவங்களை பார்த்திருக்கலாம். இப்படி பல கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, யாரமா இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரா சொல்லும்போது சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன், அப்பொழுது என்னுடைய உம்மத்திலே உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி வந்து ரசூலுல்லாஹுடைய சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஈசாவை பார்த்தேன், அவருடைய உருவம் உருவா மாதிரியே இருந்துச்சு, உர்வத் இப்னு மஸ்ஊத் மாதிரியே இருந்துச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அவங்களுடைய முகத்தை பார்த்தோம், அப்போ திஹ்யா கலபின்னு சஹாபி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திஹ்யா கலபி மாதிரியே இருந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய தோழரை போன்று இருந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார மாதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்றாங்க, சஹாபா கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய தோழரை போன்று நான் பார்த்தேன். ஏன் உருவத்திலேயே யார் இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்த பார்த்தேன் அப்படின்னாங்க. ஹயர், அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உருவ அமைப்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உருவ அமைப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஹயர், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாபில் அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறாங்க. இவங்களுடைய தந்தை பேர் தாரக், தாரக் என்பது இவங்களுடைய தந்தை. இவங்க பாபில்ங்கிற ஊர்ல பிறக்கிறாங்க. பிறந்த பிறகு குடும்பத்தோடு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இமிகிரேட் மிகிரேட் ஆகிடுறாங்க. அவங்க இடம் பெயர்ந்து வந்துடுறாங்க அல் கனானீன் அப்படிங்கிற ஊருக்கு. இந்த கனானீன்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் உள்ள ஊரு கனானீன்ங்கிறது, ஷாம் பிரதேசத்தை சார்ந்த பகுதி. அங்க இடம் பெயர்ந்து அங்க வந்து வசிக்கிறாங்க ஷாம் இதை சேர்ந்து. அப்போ அந்த நேரத்தில் ஷாம் பகுதியை சார்ந்தது தான் திமஷ், இன்னைக்கு சிரியாவுடைய தலைநகர் சொல்றோம் பாருங்க, இன்னைக்கு சிரியாவுடைய தலைநகர் டெமாஸ்கஸ் சொல்றோம் பாருங்க, அந்த அதுதான் வந்து திமஷ்க், அதுதான் ஷாம் பகுதியை சார்ந்துச்சு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன், சவுதி அரேபியாவுடைய ஒரு பகுதி, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஷாம் தேசம் என்று அழைக்கப்பட்டுச்சு. ஷாம் தேசங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது. எத்தனை நாடு? சிரியான், லெபனான், ஜோர்டான், சவுதியினுடைய ஒரு பகுதி, பலஸ்தீன், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஷாம் தேசம் என்று அழைக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஷாம் தேசம் வந்து துண்டு துண்டா துண்டு துண்டா பிரிஞ்சு போச்சு. சிரியாவுக்கும் ஜோர்டானுக்கும், சிரியாவுக்கும் ஜோர்டானுக்கும் எத்தனை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். ஜோர்டானுடைய தலைநகர் வந்து அம்மான், அம்மான்ல டெமாஸ்கஸ்க்கு வேற 120 கிலோமீட்டர் ஜோர்டானுக்கும் சிரியாக்கும். அங்க டெமாஸ்கஸ்க்கு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து போர்டு போட்டிருக்கோம், அம்புகுறி போட்டிருக்கோம் டெமாஸ்கஸ்ல, வலது பக்கம் போட்டு 130 கிலோமீட்டர் பெய்ரூத் அப்படின்னு போட்டிருக்கோம். பெய்ரூத்ங்கிறது லெபனானுடைய தலைநகர். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பலஸ்தீனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஜெருசலத்தில இருந்து நீங்க ஜோர்டான் தலைநகர் அம்மான் போனோம்னா வெறும் 80 கிலோமீட்டர். அப்போ எல்லாமே எத்தனை கிலோமீட்டர் உள்ளதா? 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தான். ஆனா என்னன்னா தனித்தனி நாடாயி போச்சு, தனித்தனி நாடு. ஈஜிப்து தனி நாடு, பலஸ்தீன் தனி நாடு, அங்க பலஸ்தீன்ல இஸ்ரேல், யூத அயோக்கியர்கள் ஆக்கிரமிச்ச இஸ்ரேல் தனி நாடு, ஜோர்டான் தனிநாடு, சிரியா தனிநாடு, லெபனான் தனிநாடு, எல்லாம் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் வச்சுக்கிட்டு எல்லாம் இங்கிருந்து விழுப்புரம், விழுப்புரத்தை திருச்சி, திருச்சியிலே மதுரை, இப்படி போற தூரம் தான், இப்படி போற தூரம் தான். எல்லாம் பைஸ்ல பஸ்லயே போயிட்டு வந்துடலாம் எல்லா இடத்துக்கும் பை ரோட்லயே. நீங்க லெபனான் ஜோர்டான் அப்படின்னு ஓஹோ எல்லாம் ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பிளைட் பிடிச்சி போன பொழுது அப்படிலாம் கற்பனை பண்ணாதீங்க. எல்லாம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள உள்ளதான். இது எல்லாமே ஷாம் தேசம் என்று இருந்ததுதான் பிற்காலத்தில் யூத நசரானிகளுடைய சூழ்ச்சிகளால் தனித்தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு போனதன் விளைவு இன்று வரை அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட முடியாம ஒரே சிரியால பிரச்சனை, பலஸ்தீன்ல பிரச்சனை, ஜோர்டான்ல பிரச்சனை, ஈராக்ல பிரச்சனை, எல்லா பகுதிகளிலும் இந்த பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையிலேயே அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்கணும். அவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பற்றியோ, ஈமானுடைய வளர்ச்சியை பற்றியோ, இஸ்லாத்தை முன்னெடுத்து செல்வதை பற்றியோ யோசித்து விடக்கூடாது என்று ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பாக, பல்லாண்டு காலத்துக்கு முன்பாக யூத நசரானிகள் ஏற்படுத்திய சூழ்ச்சியின் விளைவை இன்றைக்கு உம்மத்து சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம சந்திச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. கிறிஸ்தவருடைய பிரச்சாரத்தில் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம் கோலோச்சக்கூடிய அமெரிக்காவில் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவம் கோலோச்சக்கூடிய யூகேயில் மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, கிறிஸ்தவம் கோலோச்சக்கூடிய ஜெர்மனியில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, கிறிஸ்தவம் கோலோச்சக்கூடிய சுவிட்சர்லாந்து இன்னைக்கு உலகத்திலே சொர்க்கமா இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய சிரியாவை பாருங்க, முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஈராக்க பாருங்க, முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய எகிப்தை பாருங்க, முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய பலஸ்தீன பாருங்க, எல்லா இடங்களையும் பிரச்சனை, எல்லா இடங்களையும் சண்டை, எல்லா இடங்களையும் தகராறு, எப்ப குண்டு விழுமோ, எப்ப அடியடி நடக்குமோ, எப்ப தகராறு நடக்குமோ, மக்கள் உயிரை பிடிச்சிட்டு வாழ்றாங்க. அப்ப இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளிலே மக்களுக்கு நிம்மதியே கிடையாது, கிறிஸ்தவம் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பட்டவர்த்தனமா பகிரங்கமா கிறிஸ்தவர்கள் டிவியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரே இறங்குமப்பா இறங்குமப்பான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் ரீதியா முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளில் நிம்மதியே இருக்கிறது இல்ல, கிறிஸ்தவம் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் நிம்மதி இருக்குது. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நிம்மதியை தர முடியும், முஸ்லீம்களாலேயோ குரானாலேயோ மக்களுக்கு குழப்பம் தான் ஏற்படுது, ஃபித்னா தான் ஏற்படுது என்று பகிரங்கமா பட்டவர்த்தமா நீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதரர்களே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், இந்த முஸ்லீம் பகுதிகளில் அவங்க சொல்றது பூரா உண்மை. முஸ்லீம் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளிலே, முஸ்லீம்கள் கோலோச்சக்கூடிய பகுதிகளிலே எங்கேயுமே நிம்மதி இல்லை, குழப்பம், குண்டுவெடிப்பு, தகராறு, சண்டை, இதெல்லாம் நடக்கிறது உண்மை. இந்த உண்மைக்கு காரணம் யாரு? யூத நசரானிகள். சரி, அந்த யூத நசரானிகளுடைய சூழ்ச்சியை ஏன் முஸ்லீம்களால் முறியடிக்க முடியவில்லை? எம்பெருமானா சல்லல்லாஹு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதிரிகள் பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள். அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்காது, அது எதிர்க்கிறது திராணி இருக்காது. அவருடைய சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு தைரியமாக நின்று ஸ்டெபிலிட்டியா நிற்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்காது. காரணம் என்ன? உலகத்தின் மீது மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும், அதுதான் இன்னைக்கு காரணம். சவுதி அரேபியாவுடைய ஆட்சியாளர்களா இருக்கட்டும், துபாயுடைய ஆட்சியாளர்களா இருக்கட்டும், ஜோர்டானுடைய ஆட்சியாளர்களா இருக்கட்டும், அல்ல சிரியாவுடைய ஆட்சியாளர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் துன்யா இந்த உலகத்தின் மீது மோகம். என்னுடைய ஆட்சி பரிபடக்கூடாது, என்னுடைய தலைமை பரிபேறக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடிய இந்த சொகுசான சொபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை நான் இழந்துடக்கூடாது, அங்க மறுபடியும் நரகத்துக்கு போன அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த உலகத்திலே நான் நிம்மதியாக சந்தோஷமாக சொர்க்க வாழ்க்கை வாழணுங்கிற இந்த உலக வெறி, உலக மோகம், எதிரிகளிடத்திலிருந்து இன்னைக்கு நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம். எதிரிகள் நம்மை பார்த்து கை கட்டி கை தட்டி சிரிக்கும் அளவுக்கு முஸ்லீம்கள் கேவலமாயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைக்கு காரணம் இஸ்லாமோ அல்லாவோ அல்லாவுடைய குரானோ ரசூலுல்லாவோ காரணம் அல்ல, முஸ்லீம்கள் தங்களுடைய வினையை தாங்களே ஏற்படுத்திக் கொண்டதன் விளைவு. அதனாலதான் பெர்னாஷாட்ட அழகா கேட்டாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் இஸ்லாத்தை பத்தி ரொம்ப உயர்வா பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா உலகத்துல முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டே தானே போறாங்க, கிறிஸ்தவம் தான் நல்லா வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு பெர்னாஷா கேட்கும் போது அவர் அழகா சொன்னார். பெர்னாஷா நிச்சயமா உண்மை, முஸ்லீம்கள் நலிஞ்சுகிட்டே போறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க, கிறிஸ்தவம் வளர்ந்துகிட்டே போகுது நிச்சயமா உண்மை. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்துடைய வளர்ச்சிக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் பைபிளை கைவிட்டது, முஸ்லீம்களுடைய தோல்விக்கு காரணம் முஸ்லீம்கள் குரானை கைவிட்டது. நீங்க வளர்றீங்கன்னாக்கா நீங்க பைபிளை வச்சு வளரல, பைபிளை கைவிட்டுட்டீங்க, நீங்க பாட்டு உங்களோட மனோயிச்சில வளர ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய அறிவுபூர்வமா வளர ஆரம்பிச்சீங்க, கிறிஸ்தவம் வளர்ந்துகிட்டு இருக்குது, முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் குரான் அல்ல, குரானை அவர்கள் கைவிட்டதினால் முஸ்லீம்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சாங்க. பெர்னாட்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அறிஞர் அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு குரானுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள தொடர்பை பத்தி. என்றைக்கு இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய குரானை புறந்தள்ளி ஓரமா வைக்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கு இந்த சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது, இழிவை நோக்கி சந்திக்க ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில அந்த பலஸ்தீனா இருக்கட்டும், ஷாமா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்ததுதான் பலஸ்தீன், ஜோர்டான், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஷாம் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஷாமினுடைய தலைநகர் இருந்த திமஷ்க், திமஷ்கனா டெமாஸ்கஸ் இன்னைக்கு சிரியாவுடைய தலைநகராக இருக்குது, அதுதான் அன்னைக்கு ஷாம் தேசத்தினுடைய தலைநகராக இருந்துச்சு. அந்த டெமாஸ்கஸ் உள்ள மக்கள் வந்து அவங்க ஒரு வித்தியாசமா என்ன பண்ணாங்கன்னா, 9 நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். கானு யாபுதூன கவாக்கிபத்திசா, 9 நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய மக்களா இருந்தாங்க. இவன் எல்லாம் சிலையை புறா வணங்கி, அதை புறா வணங்கி, இதை புறா வணங்கி பைத்தியகாரத்தனம், நாங்க அறிவியல் பூர்வமா வணங்க ஆரம்பிச்சிட்டோம். எதை வணங்க ஆரம்பிச்சுட்டோம், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை நோக்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊர்ல தான், அந்த பகுதியில தான் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது என்னடா பைத்தியகார பசங்களா, இதை போய் நட்சத்திரத்துக்கு வணங்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க பிறந்த ஊர்ல உள்ள மக்களை பார்த்தா நட்சத்திரத்தை வணங்குறாங்க, அவங்க இடம்பெயர்ந்து வந்தாங்களே குடும்பத்தோட, அந்த ஊர்ல மக்களை பத்தி பார்த்தா அந்த மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க, சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இளமையா இருக்கும் பொழுதே, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே, அவங்க உள்ளத்துல இந்த சிலை வணக்கம், இந்த நட்சத்திர வணக்கம், இது மேலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான வெறுப்பு ஏற்படுது. ஏன்னா சிலை வணக்கங்கிறது 12 காலமா இன்னைக்கு அப்படியே காஃபிகள்ட்ட வந்துட்டு இருக்குது. இந்த நட்சத்திர வணக்கம்ன்றது பாருங்க, அதுக்கு நீங்க சூரிய நமஸ்காரம் பேர் வச்சுக்கலாம், அல்லது நட்சத்திர வணக்கம் என்ன பேர் வச்சுக்கலாம். இன்னைக்கு நட்சத்திரங்களை பத்தி குறி வச்சுதானே வந்து நல்ல கால கெட்ட காலத்தை தீர்மானிக்கிறாங்க. ராகு கேதுவை பாக்கிறான், கேது ராகுவை பாக்கிறான், 8வது வானத்துல அவன் இருக்கான், 7வது வானத்துல இவன் இருக்கான்னு சொல்லி இந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய தலையெழுத்து மாற்றப்படுகிறது, மனிதனுடைய விதி மாற்றப்படுது, நம்புறாங்க. அந்த அடிப்படையில் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லி நிர்ணயிக்கிறது. இதுல பெரிய கொடுமை, நாம நினைக்கலாம் நாங்க நட்சத்திரத்தான், நாங்க வணங்குறது இல்லை, நாங்க வணங்குறது அல்லாஹ்தான். ஆனா இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நாங்க நம்புவோம். செவ்வாய்க்கிழமை மோசமானாலும் இதை நம்புவோம், நாங்க நட்சத்திரத்தை வணங்க மாட்டோம். நாங்க வணங்குறது யார்த்தான், வணங்குறது யார்த்தான், அல்லாஹ்தான். ஆனா நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று ஹேக்கி நேக்கின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன லா இலாஹ உலாய் உலா இலாஹ உலாய் முதபுதபீன பைனதாலிக், இந்த பக்கமும் கிடையாது அந்த பக்கமும் கிடையாது, ரெண்டுக்கு நடுவில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நம்மள பல பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அல்லாவே வணங்கிப்பேன். அதே நேரத்தில் நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு தீர்மானிக்கப்பட்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் பாப்பேன், நானு ராகு காலம் யமகண்டம் பாப்பேன் அப்படின்டா. இதைத்தான் ரப்பல் ஆலமீன் முதபுதபீன பயனதாலி, ரெண்டுக்கு நட்டு தடுமாறக்கூடியவர்கள். அப்ப அல்லா ரப்பல் ஆலமீன் நம்ம துவா செய்யணும், இந்த மாதிரி தடுமாறக்கூடிய மூமிகளா இல்லாம அல்லாவே மட்டுமே வணங்கக்கூடிய மக்களா அல்லா நம்மளை ஆக்கணும்னு சொல்லி. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிலையை பாக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவருடைய மனைவி, அவங்களுடைய அண்ண மக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அண்ண மக யார் அப்படின்னா நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி கேட்டிருக்கல, அது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொந்த அண்ண மக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து லூத் நபிக்கு சொந்த சித்தப்பா, சாச்சா. அவங்க இந்த 3 பேரும் தான் வந்து சிலை வணக்கத்திலிருந்து தப்பிக்கப்பட்டவர்களாக, சிலை வணக்கத்திற்கு அப்பாற்பட்டவங்களா இருக்காங்களே தவிர, மற்ற ஒட்டுமொத்த மக்களும் சிலையை வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லது அந்த நட்சத்திரங்களை பின்பற்றி வணங்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு பத்தி நமக்கு தெரியும். குர்ஆன்ல கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் பட்டது 25க்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் சொல்றான். 25க்கு மேற்பட்ட இடங்களை சூராக்கல்ல, ஒரே சூறாலே சில சமயம் ரெண்டு தடவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி சொல்றான். அதுல குறிப்பாக சூரத்து மரியம்ல, சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்தில் 41வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செஞ்ச முறையை பத்தி சொல்றான். முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அவங்க தாவா பண்ணி ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய தந்தைகிட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தந்தைக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன தாரக் என்பது அவங்களுடைய தந்தை பேர் அப்படின்னு சொல்லி, அவருக்கு இன்னொரு பேர் இருந்து ஆசர் அப்படின்னு சொல்லி. ஆனா குரான்ல வந்து அல்லாஹ் ஆசர்ங்கிற பேர் தான் குறிப்பிடுறான். வரலாற்று ஆய்வாளர்கள் தாரகன் சொல்றாங்க. சோ ரெண்டு பேருமே அவருக்கு இருந்துச்சு, தாரகன் ஒரு பேர் இருந்துச்சு, ஆசர்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய நபித்துவம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல பாக்குறாங்க அவருடைய தந்தையுடைய தொழில் என்ன, பூசாரி தொழில். ஆசருடைய வேசை வேலை என்ன, பூசாரி தொழில், சிலைகளை செய்யறது, செஞ்சு அதுக்கு பிரதிஷ்டை செய்யறது, அந்த சிலைகளுக்கு என்ன பண்றது, பிரதிஷ்டை பண்றது, பிரதிஷ்டை பண்ணி வீடு வீடா கொண்டு போய் அவங்க சப்ளை பண்றது, விற்பனை செய்யறது, இதுதான் அந்த ஆசருடைய வேலை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல தன்னுடைய தந்தையிட்ட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியை. ஒதுக்குர்ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே நீங்கள் இந்த வேதத்திலே இப்ராஹிம் நபியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்னஹு கான சித்தீக்கன் நபியா, அவர் உண்மையாளராகவும் மிகச்சிறந்த நபியாகவும் இருந்தார், நல்ல உண்மையாளராகவும் இருந்தார், மிகச்சிறந்த நபியாகவும் இருந்தார். இது கால் அலி அபீஹி, அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார், மாலா யஸ்மா உலா யுபுசிர் உலா யுகனி மின்க அன்க ஷையா, நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்க, நீங்க இந்த சிலைகளை வணங்குறீங்க லிமத் ஆபது மாலா யஸ்மாவோ அதற்கு கேட்கிற சக்தியும் கிடையாது ஒலா யுபசிரோ பார்க்கிற சக்தியும் கிடையாது ஒலா யுகனி அன்கு செய்யா உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அப்படிப்பட்ட இந்த சிலைகளை போய் தெய்வம் சொல்லி வணங்குறீங்களே இந்த கல்லாலையும் மண்ணாலையும் மரத்தாலையும் செஞ்ச சிலைகளை போய் வணங்கிட்டு இருக்கீங்களே இது ஏதாவது உங்கள்ட்ட பேசுமா இது ஏதாவது பார்க்குமா இது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இதுக்கு இதை போய் ஏன் வணங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க மேலும் சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காத ஒரு அறிவை ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு கொடுக்காத ஒரு அறிவை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் இன்னி கது ஜானி மினல் இல்மி எனக்கு அறிவு வந்திருக்கிறது அல்லாஹ்விடத்திலிருந்து மாலம் ஏத்திக்க உங்களுக்கு வராத அறிவு ஞானத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அதனால வந்து அதனாலதான் நான் இப்படி சொல்றேன் அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அஹதிக்க சிராத்தம் முஸ்தகீமா சிராத்தன் சவியா நீங்க அப்படி என் பேச்சை கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையில ஹிதாயத்தை கொடுப்பான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவான் அதனால தந்தையே தயவு செஞ்சு நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலை வணக்கத்தை விட்டுருங்க இந்த வழிபாட்டை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க யா அபத்தி என்னுடைய தந்தையே நீங்க நினைக்கிறீங்க இந்த சிலையை வணங்குறீங்கன்னு சொல்லி இது சிலையை வணங்கல இந்த சிலை வணக்கத்தை கட்டுக் கொடுத்த சைத்தானை நீங்க வணங்குறீங்க இந்த சிலை வணக்கத்தை கட்டுக் கொடுத்த சைத்தானை வணங்குறீங்க யா அபத்தி லா தாபூதி சைத்தான் நீங்க சைத்தானை வணங்காதீங்க இன்ன சைத்தான காணலி ரஹ்மானி அசியா நிச்சயமா சைத்தான் நம்மை எல்லாம் படைத்த ரஹ்மானுக்கு வழிகட்டவனாக இருக்கின்றான் ரஹ்மானுக்கு மிக கோபம் மூட்டக்கூடிய வழிகட்டவனாக இருக்கின்றான் அதனால் நீங்க சைத்தான வணங்காதீங்க யா அபத்தி மேலும் என் தந்தையே இன்னி அகாஃபு யமஸ்ஸக அதாபு மின ரஹ்மான் நீங்க சொல்லியும் கேட்கலன்னு சொன்னா நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் ரஹ்மானிடத்திலிருந்து உங்களுக்கு அதாபு வந்துருமோன்னு பயப்படுகின்றேன் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் வலியா நீங்க அதனால சைத்தானுக்கு நேசனா மாறிடாதீங்க என்றெல்லாம் தன்னுடைய தந்தைக்கு முதல்ல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாங்க தந்தையிட்டு ஆரம்பிக்கிறாங்க பிரச்சாரத்தை கால அந்த தந்தை கேட்டாரு ராகிபன் அன் தன் ஆலிஹத்தியா இப்ராஹிம் என்ன இப்ராஹிமே நீ இதனால் வரைக்கும் நான் செஞ்சு தந்த சிலையெல்லாம் நீ தான் உனக்கு வித்துட்டு வருவே நான் சிலை செய்யறதுக்கு நீ எனக்கு உதவியா இருந்த ஹெல்ப்பா இருந்த இப்ப இப்படி திடீர்னு நம்முடைய சிலைகள் எல்லாம் வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்ட இல்லம் தன்தகி இல்ல அர்ஜு மன்னக்க வகுருணிபி மலியா ராகிபன் அன்டான் ஆலிகத்தின் அந்த தந்தை இன்னும் கேட்டார்னா இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் நீ என்ன அம் குன்த மின லாயிபீன் என்ன ஏதாவது விளையாடுறியா விளையாட்டுக்கன்னு சொல்றியா என்னாச்சு நம்மளோட திரைகள் நம்மளோட சிலைகள்லாம் இப்படி திட்ட ஆரம்பிச்சுட்டு திடீர்னு வெறுக்க ஆரம்பிச்சுட்டு ஏதாவது விளையாட்டுக்கு சொல்றியா அப்ப இப்ராஹிம் சொல்ற விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல தந்தையே நான் சீரியஸா சொல்றேன் அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய தந்தை சொல்றாரு பாருங்க யா இப்ராஹிம் இல்ல இல்லம் தன் தகி இதோட விட்டு இதோட விட்டு நம்முடைய தெய்வங்களை குறை சொல்றதையும் நம்ம தெய்வங்களை திட்டுறதையோ இதோட நிறுத்திரு இல்லம் தன்தகி நீ நிறுத்தவில்லை என்றால் இல்ல அர்ஜு மண்ணக்க உன்னை நானே கல்லால் அடிச்சு கொண்டுடுவேன் என் பிள்ளைனு பார்க்க மாட்டேன் நானே உனக்கு கல்லால் அடிச்சு கொடுத்துருவேன் ஜிர்ணி மலியா போ இதோட போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு திட்டினாரு அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அப்போ தன்னுடைய தந்தை மீதுல பாசத்துல கால இப்ராஹிம் சொன்னாங்க சலாமுன் அலைக்க தந்தையே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்கு அல்லாஹ்வோட ஹிதாயத்து கிடைக்கட்டும் உங்களுக்கு அல்லாஹ் அமைதியை கொடுக்கட்டும் அஸ்தக்ஃபிருலக ரப்பி நீங்க செய்யக்கூடிய பாவத்துக்காக என் ரப்பிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் நீங்க செய்யக்கூடிய பாவத்துக்காக தப்புக்காக நான் அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்பேன் இன்னஹு கானபி ஹஃபியா நிச்சயமா என் ரப்பு என் மேல ரொம்ப பாசமா இருப்பான் வா தஸிலுக்கும் வமா தத்உன மின் துனில்லா நீங்கள் அல்லாஹ்வை தவிர எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் வதுஉ ரப்பி என்னுடைய ரப்பிடத்திலே நான் துஆ செய்கிறேன் அசா அல்லா அக்கூன பிதுஆயி ரப்பி ஷகியா நிச்சயமா என் ரப்பி என்னோட துவாவை ஏற்றுக்கொள்வான் அதனால தந்தையே நான் வந்து நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு உங்களை விட விலகிக்கிறேன் அப்படின்னு தந்தையிட்ட சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை ஒட்டி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு வாக்கு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அஸ்தஃஃபிரு ரப்பி என் ரப்பிடத்தில் உங்களுக்கான என்ன பண்ணுவேன் பாவ மன்னிப்பு கேட்பேன் காபிர்களுக்காக பாவம் பண்ணி கேட்கலாமா காபிர்களுக்காக பாவம் பண்ணி கேட்கலாமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெத்தவங்களுக்காக பாவம் பண்ணி கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் கண்டிச்சுனா பாவம் பண்ணி கேட்காதீங்க அம் தஸ்தஃஃபிர் தலஹும் நபியே நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் பாவம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அவிஸ்தஃஃபிர் தலஹும் சபஈன மர்ரா அல்லது 70 முறை நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான் காபிர்களுடைய பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் ஈமான் கொள்ளாதவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இந்த விஷயத்துல பாருங்க அல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா காஃபிரோட விஷயத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஹபீபுகளுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி தன்னுடைய நபியுடைய மகனாக இருந்தாலும் சரி தன்னுடைய நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய நபியை பெற்ற தாய் தாப்பனா இருந்தாலும் சரி Allah adalah compromise kita ya. Patikan nuh alaihi salam itu sesuatu yang tidak. Nuh alaihi salam kenjina ya Allah yang maha indah bumi dan heli yang guru betul orang yang wajib terpandang Rabbé. Ni awal ke bantu punya exception beri Allah. Allah yang betul berita innahu laysa min ahli. Unggul guru betul sahaja mana illa me. Unggul kawan yang tidak sama dengan kita ya. Allah ulas cipta cerita. Adik mari Ibrahim alaihi salam kita pernah. Allah tu. Nah, Rabbé, tandiye, Unggul kah Allah berat leh pawu mandi pikir pen, apunin ur waqurdi kurtu tangan, waqurdi kurtu tangan. Pinna de Allah Subhanahu Taala Ibrahim alaihi salam tere waqurdi ki Allah badil chodra, Allah velakan chodra. Ebru chodra perge, makar istighfar Ibrahim alaihi Rabbi ili abihi. Ibrahim tanade tandiye ki kurtte waqurdi rikin rade, illa an mo'idatim wa'adaha. Awur ur waqurdi kurtare. அந்த வாக்குறுதி நிறைவேற்றிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன கேட்டாரு பாவ மன்னிப்பு கேட்டாரு பாவ சொன்னாரு நான் உங்களுக்கு ரப்பிட்ட பாவ மன்னிப்பு வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தன் ரப்பிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கேட்டாங்க ஃபலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவுல் லில்லா எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு தெளிவாயிடுச்சோ அவன் இறைவனுடைய எதிரி அதுவுல் லில்லா அல்லாஹ்வுடைய எதிரி யாரு யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா ஆசர் ஆசர் வந்து அல்லாஹ்வுடைய எதிரி என்பது எப்பொழுது தெரிந்ததோ தபர்ரா மின்ஹு அதை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விலகி கொண்டார்கள் அப்படி பாவம் மன்னிப்பு கேட்கிறதுல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விலகிட்டாங்க இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அப்புறம் அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறதுல பேத்தனை தந்தை காட்டி விட்டுட்டாங்க இது அல்லாஹ்வுடைய எதிரி தெரிஞ்ச உடனே கியாமத் நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கூப்பிடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட கேட்பாங்களா யா ரப்பி Ibrahim is not Allah Gandhi Purtua. We are Wah, which Allah Gandhi Purtua. After Gandhi Purtua, Ibrahim is like Yapangla, Yarabi and Rachagane. Inna Kavatani, Allah to Husini Yomatu Bathor, Makalla, we rode Yerupa putting the Kyamatrale, Ni and a Kavala Pertamatai, Abdin Wakir Chindia Ilayala, in a Kavala Pertaman Sulir the Le, Allah Chulu Ama, or Kavala Pertaman Sulir there, he put a Kavala Pertalie, Al Ibrahim is like Yapangla. Fayu Hizi and Akhza bin Abil Abad. பெத்த தந்தையே நரகத்தில் விழும்போது இதோட பெரிய கேவலம் என்ன அல்லாஹ் இருக்கணும் என்ன பெத்த தந்தை நரகத்துல கிடக்குறாரு நரகத்துக்கு போறாரு நான் வந்து அவர் கூட நரகத்துல வேதனை படுறாரு நான் சந்தோஷமா இருக்கிறேன் இது ஒரு பிள்ளைக்கு கேவலம் இல்லையா ரப்பே தன்னோட தந்தை நரகத்துக்கு போறது பிள்ளைக்கு கேவலம் இல்லையா அல்லாஹ் பார்த்தான் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு வற்புறுத்துறாரு நம்மள இப்படி வந்து தந்தை நரகத்துக்கு போறது கேவலம் நினைக்கிறாரே Allah patah orang puriya bikin. Ibrahim alaihissalam itu puriya bikin. Yang Allah puriya bikin, Ibrahim alaihissalam itu lelaki tangga. Ibu kiamat nala kadisi ur chance. Nara itu pora nero. Ibu kadisi chance. Ibu kentu bangla Allah ta. Ibu bukhari lebar kuli hadis rasulah curangge. Ibu kentu bangla Allah ta. Chuli Ibrahim alaihissalam kaya bangla Rabbé. Ni wakil ciri kiamat nala lena kiamula pertama chuli. Abdi inte. Oru thandey narakat lu pora dabe. Oru pille kiri kiamula miliya. Ido oru puriya kiamula enna mena Rabbé. Ahami thandey ki pawu mani pukuri Allah. Abdi inte kaya bangla. Allah சொல்வான இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத் அலல் காஃபிரீன் இப்ராஹிமே நீ எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தான் என்னோட ஹலீல் தான் எனக்கு என்னோட பாசத்திற்குரிய நேசத்துக்கு நபி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத் அலல் காஃபிரீன் நான் காஃபிர்களுக்கு நரக ஜன்னத்தை ஹராமாக்கி விட்டேன் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்ட காஃபிர்களுக்கு ஒரு காஃபிர் கூட அந்த சொர்க்கத்துல கால் வைக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய நபியுடைய அத்தாவா இருந்தாலும் சரி நபியுடைய தாத்தாவா இருந்தாலும் சரி எனக்கு எவ்வளவு பாசத்திற்கு நேசத்திற்கு அவர்களா இருந்தாலும் சரி அவங்க ரெக்கமெண்ட் ஏத்துக்க மாட்டேன் நான் காஃபிர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்பது உறுதி இப்ராஹிமே அதனால உன்னை தந்தைக்கு நான் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டான் இப்ராஹிம் இடத்துல பார்த்தா யாருலாம் இது கொஞ்சம் நீ கன்சிடர் பண்ணக்கூடாதா இது கொஞ்சம் நீ இதை எக்ஸப்ஷன் கொடுக்க கூடாதா விதிவிலக்கு கொடுக்க கூடாதா என்னுடைய தந்தைக்காக வேண்டி ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கால் எல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்தா அடுத்த லைன்ல யாரும் திருப்பாங்க Allah is not a good thing. வற்புறுத்துறாங்க அல்லாஹ் திரும்ப திரும்ப கேக்குறாங்க அல்லாஹ் பார்த்தா இனிமே சாஃப்டா சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு உமா தஹத ரிஜ்லிக யா இப்ராஹிம் இப்ராஹிம் உன் காலுக்குல என்னன்னு பாருங்க அப்படிங்கற அல்லாஹ் உன் காலுக்குல என்னன்னு பாருங்க அப்படிங்கறாங்க காலுக்குல பார்த்தா ஒரு தேல் நிக்குது அந்த தேல் அப்படியே காலல தள்ளி விடுறாங்க அது அவங்க அத்தா ஒத்திரவி நரகத்துல போய் விழுந்தறாங்க யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தாவை எல்லாம் தேல் மாதிரி காட்டி உன் காலுகளை பாருங்க தேல் இப்ராஹிம் காலை உதறாங்க இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கால் உதர்ந்த உடனே அந்த தேல் அப்படியே போய் நரகத்தில் போய் விழுந்து நெருப்புல போய் விழுந்துருது. அதான் அவருடைய தந்தை. பாருங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல, எவ்வளோ உதவி செய்யறான் உலகத்தில் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட தன்னுடைய ஹலீலுடைய தந்தைக்கு கூட ஏன் ஒரே ஒரு ஆளுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடுது, அல்லாஹ்வுடைய அருள் என்ன குறைஞ்சு போயிடுமா, அல்லாஹ் ரஹமத் என்ன குறைஞ்சு போயிடுமா? சகோதரர், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் கொண்டவர்கள் மீது கொண்ட பாசத்திற்கும் அல்லாஹ்வுடைய எதிரியிலான காஃபிர்கள் மீது அல்லாஹ் கொண்ட கோபத்திற்கும் மிகப்பெரிய உதாரணம். மிகப்பெரிய உதாரணம் இது. நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு ஈமானை கொடுத்து ஒரு முஸ்லீமாக்கி அவனை வணங்கக்கூடிய மக்களாக, அவனுக்கு சிறை வணக்கம், அவனுக்கு சிரம் பணிந்து சஜிதா செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். பெரும்பெரும் நபிமாருடைய தந்தைகள், நபிமாருடைய பிள்ளைகள், நபிமாருடைய மனைவிமார்கள், நபிமாருடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கொடுக்காத பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான்னு சொன்னா சகோதரர்களே, காலம் முழுவதும் தலைகீழ நின்று அல்லாஹ்க்கு சுக்ரு செஞ்சாலும் அந்த சுக்ரு ஈடாகாது. ஆனா அல்லாஹ் ரப்பெல்லாம் அப்படி எதிர்பார்க்கல. அல்லாஹ் அந்த சுக்ரை எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கேன்ல, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற சுக்ரியா, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற நன்றி கடன் சொன்னா, நான் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்க, நான் சொல்றது கேட்டு நடந்து எனக்கு மாற்றம் பண்ணாது. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கறது. ஹயர், அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இன்னொரு சம்பவத்தை, அவங்களுடைய சம்பவத்தை சூரத்துல் அம்பியால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 51வது அத்தியாயத்தில் சொல்றான். இது காலலி அபீஹி கௌமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல அங்க தந்தைக்கு சொன்னாங்க, இப்ப தன்னுடைய சமுதாயத்துக்கு பேச சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கும் சொன்னாங்க, மாஹாதி தமாசில், இது என்ன சிலைகள், இது என்ன சிலைகள், அல்லத்தி அந்தும் லஹா ஆக்கிபூன், இதுக்கு முன்னாடி மண்டிட்டு கிடக்குறீங்க, இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இதை வணங்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, மண்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, மாஹாதி தமாசில், இது என்ன சிலைகள், இதுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, ஏதாவது உயிர் இருக்குதா, ஏதாவது பேசுமா, ஏதாவது சாப்பிடுமா, எதுவுமே செய்யறது இல்ல, இதையே வணங்கிட்டு இருக்கீங்க என்று கொஞ்சம் காட்டமாவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தம் போட்டாங்க. அந்த மக்களை பயப்படல எதுக்கும். அந்த மக்கள் சொன்னாங்க, நீ சொல்றதுல கரெக்ட் தான்பா, ஹாலு மா வஜதுனா ஆபா அனா லஹு ஆபிதீன், எங்களுடைய முன்னோர்களா இப்படிதான் பாத்துருக்கோம். இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்ட்ட நீங்க தாவா செஞ்சா உங்களுக்கு அனுபவம் பெறுவீங்க. நீங்க சொல்லி சொல்லி சொல்லி பார்த்து அவன் சொல்றதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து, சிலை வணக்கத்துக்கு எந்த பவர் கிடையாது, சிலை வணக்கங்கள் ஹராமு கூடாது, இதெல்லாம் சொல்லி அவன் எல்லாம் புரிஞ்ச பிறகு அவனுடைய கடைசி பதில் என்ன தெரியுமா, எல்லாம் இருக்கட்டும், எங்களுடைய முன்னோர்கள் காலத்துல அப்படியே பின்பற்றிட்டு இருக்கிறோம்ல, மூதாதையர் காலத்துல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம்ல, அப்ப அப்படித்தானே இருக்கணும். இது இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில் இல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே குறைஷிகளும் குஃபார்களும் அல்லாஹ் மறுக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களும் கடைசி வழி இல்லங்கும் போது, அதாவது வேறு வழியே இல்லங்கும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன, தங்களுடைய முன்னோர்கள். அதான் அவங்க சொன்னாங்க, காலு வஜதனா ஆபா அனா லஹா ஆபிதீன், எங்களுடைய முன்னோர்களை இப்படித்தான் நாங்க வணங்க பார்த்திருக்கிறோம். காலை இப்ராஹிம் லக்கது குண்தும் அன்தும் ஆபா குஃபி தலாலி முபீன், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சேர்ந்து வழிகேட்டில் இருந்தாலும் முன்னோர்களை பின்பற்றிட்டு இருப்பீங்க, எல்லாம் சேர்ந்து வழிகேட்டில் இருக்கிறீங்க. காலு அவங்க கேட்டாங்க, அஜி எத்தனா பில் ஹக் அமந்தம் இல்ல ஆய்வீன், இப்பதான் கேட்கறாங்க, இந்த இருந்து சொல்றாங்க, அஜி எத்தனா பில் ஹக் அமந்தம் இல்ல ஆய்வீன், என்ன இப்ராஹிமே நீ உண்மைதான் சொல்றீங்களா இல்ல ஏதாவது விளையாடுறீங்களா, திடீர்னு சிலையெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே, சிலையெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிங்களே, உண்மைதான் பேசுறீங்களா இல்ல ஏதாவது விளையாடுறீங்களா. கால சொன்னாங்க, பல் ரப்புக்கும் ரப்பு சமாவாத்தி வல் அரது இல்லதி ஃபத்தரஹுன்ன, உங்களுடைய ரப்பு என்னுடைய ரப்பு இருக்கிறானே, அவன் தான் வானத்தையும் பூமியை படைத்தவன், அவன் தான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன், அலா தாலிக்கும் என ஷாஹிதீன், நான் இதற்கு சாட்சியாளனா இருக்கிறேன், ஓ தல்லாஹி லாக்கி தன்ன அஸ்னாமக்கும், அதோ நிறத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல கவனிங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்தை பாருங்க, அதை நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்கள்லயும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு படிப்பினை வச்சிருந்தான். சில நபிமார்கள் கெஞ்சினாங்க, சில நபிமார்கள் பாவ மன்னிப்பு செய்ய சொன்னாங்க, சில நபிமார்கள் அவங்களுக்காட்டி துவா செஞ்சாங்க, சில நபிமார்கள் அவங்களுக்காட்டி அல்லாட்ட அழுது மன்றாடினாங்க, சில நபிமார்கள் சில அற்புதங்களை காட்டினாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வித்தியாசமான அணுகுமுறையை பாருங்க. சொன்னாங்க, தல்லாஹி லக்கீதன்ன அஸ்னாமக்கும் பாதான் தவல்ல முதுபிரி, நல்லா பார்த்துட்டு இருக்கேன், இந்த சிலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு நீங்க தனியா இருக்கும் பொழுது இந்த சிலைகளை எல்லாம் நான் அடித்து நொறுக்குவேன், இந்த சிலைகளை என்ன பண்ணுவேன், அடித்து நொறுக்குவேன், உடைத்து சின்ன பின்னப்படுத்துவேன், நான் ஒரு நாளைக்கு பண்ணத்தான் போற பாருங்க அப்படின்னு தைரியமா சொன்னாங்க. அந்த மக்கள்கிட்ட சொன்னதோட நிறுத்திராம, ஃபஜஹலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும் லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், ஏதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலம் விளையாட்டு சொல்றாரு போயிட்டாங்க அந்த மக்கள். போன பிறகு பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலம் என்ன பண்ணாங்க, ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது, மக்கள் பூரா திருவிழாக்கு போயிட்டாங்க, கோயில் பூரா சாமி பூரா எங்க உட்கார்ந்துருக்காங்க, கோயில்ல தனியா உட்கார்ந்துருக்காங்க, விட்டுட்டு திருவிழாக்கு போயிட்டாங்க மக்கள்லாம். Ibrahim Alaihissalam அப்பா கேக்குறாரு என்ன பண்ணி திருவிழாக்கு வரலையா கால இன்னி சக்கீம் எனக்கு உடம்பு சரியில்லை நான் நோய் உடம்பு சரியில்லை எனக்கு ஃபீவர் அப்படிண்டாங்க அத்தா போயிட்டாரு போன உடனே இவங்க கெளிச்சு போய் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழால உட்கார்ந்து இருக்காங்க நேர கோயிலுக்குள்ள போனாங்க கோயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு சிலையா போட்டு உடைச்சாங்க ஒவ்வொரு சிலையா உடைச்சாங்க எல்லா சிலையும் உடைச்சிட்டு அதுல எல்லாத்துலயும் பெரிய மூலவர் இருப்பார்ல மூலவர் பெரிய சிலை அவரை மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சிலையை உடைச்ச கடப்பாறை இருந்து பாருங்க கோடாரி அதை அந்த மூலவர் கையில மாட்டி விட்டு வந்துட்டாங்க எல்லாம் உடைச்சாச்சு உடைச்சிட்டு மூலவர் கையில அந்த இதை மாட்டி விட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க இது என்ன அநியாயமா இருக்குது என்ன அநியாயமா இருக்குது அல்லாஹ் சொல்றான் பாருங்க எல்லா சிலைகளையும் சின்ன பின்னமாக உடைத்து உடைக்கி விட்டார் இல்லா கபீர் அல்லஹும் அதுல கபீர் பெரிய சிலைச்சு பாருங்க அதை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இலேஹி லஅல்லஹும் இலேஹி யர்ஜிஊன் வந்து பாக்கட்டும் நீங்க திரும்பி வந்து பாப்பாங்கல்ல எல்லா சிலையும் உடைஞ்சு கிடக்குது என்ன பண்றாங்க பாப்போம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காலு அவங்க வந்து பார்த்தாங்க ஐயோ நல்லா இருப்பாங்களா பாவீங்க இப்படி சிலையை உடைச்சிட்டாங்களே மன்ஃபால ஹாதா இது யார் செஞ்சது மன்ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா நம்முடைய தெய்வத்தை போற இப்படி யார் பண்ணது இன்னஹு லமினல் வாலிமீன் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனால இருப்பான் ஐயோ அவனுக்கு நாசமா போக கை கால் பிடிக்கிட்டு போக என்று பத்வா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க பூந்தமல்லி காஷுதா மரசால ஓதிக்கிட்டு இருந்தோம் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ மாணவர்கள் மாணவ பருவம் நான் மூணாவது வருஷமோ நாலாவது வருஷமோ ஓதிட்டு நினைக்கிறேன் அப்போ தேவபந்துல இருந்து தேவபந்துடைய பெரிய உஸ்தாது அவருடைய பிரின்சிபல் எல்லாம் மரசாக்கு வர்றாங்கன்ற உடனே மதரசாவுடைய ஏரியாக்கள் எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு உஸ்தாத மாதிரி சொல்லிட்டாங்க உடனே நாங்களாம் இறங்கி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் கிளீன் பண்ணி இந்த குப்பை எல்லாம் கிளீன் பண்ணி பெரிய பெரிய உஸ்தா உலமாக்கள்லாம் வர்றாங்க மதரசாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளீன் பண்றோம் கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு உட்காந்து நாலஞ்சு பேர் உட்காந்து கொஞ்சம் அப்படியே டயர்டா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப நான் சொன்னேன் என்னப்பா இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இதோட பெரிய குப்பை இருக்குது அதை கிளீன் பண்ணாம இருக்கிறமே எந்த குப்பை நம்ம மரசாங்க ஏத்தாமல் ஜெண்டா ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க அந்த ஜெண்டாக்கு போகும்போது வரவும் சல்யூட் அடிச்சுட்டு போறாம பாருங்க அந்த மரத்துக்கு அந்த குப்பையை எப்ப கிளீன் பண்றது அப்படியா பிளான் பண்ணுவோம் இது உஸ்தாத் மாருக்கு தெரியாம என்ன பண்ண நைட்டோட நைட்டா பிளான் பண்ணி திருடுத்தனமா போய் நானும் நாலஞ்சு மாஷால இப்ப அவங்களாம் என்ன உலமாக்கெல்லாம் இருக்கிறாங்க அதுல முஃப்தி உமர் ஷரீஃப் இருக்காரு பாருங்க தாருல் ஹுதால அவருடைய அண்ணன் அப்துல் மஜீத் சொல்லி அவரு அப்புறம் நாகூர்ல என் நண்பர் ஒருத்தர் இமாமா இருக்காரு மொய்தீன் பக்ரின்னு சொல்லி அவர் மொய்தீன் பக்ரி இந்த மாதிரி நாலஞ்சு பேர் அப்புறம் அப்துல் ஜலீல் சொல்லி ஒருத்தர் நாலஞ்சு பேர் சேர்ந்து மசூரா பண்ணி நம்ம இதுக்கு ஒரு வழி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா போய் என்ன பண்ணோம் அந்த இதை உடைச்சோம் இதை அந்த ஜெண்டாவை உடைச்சி அதை கொண்டு போய் அங்கேயே போட்டு வந்தா மறுநாள் காலையில் மறுபடியும் நட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஜனாசா தூக்குற மாதிரி முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து பெரிய கம்பு தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு கிலோமீட்டர் நடுராத்திரி பெங்களூர் ஹைவேஸ்ல நடுராத்திரி ஒரு மணி இருக்கும் தூக்கிட்டு போய் அங்க வந்து ஒரு அடியில ஒரு ஒரு இது மாதிரி வச்சு அது பாதாளத்துக்குள்ள கம்ப சொறி விட்டுட்டு அந்த திண்டுலாம் கட்டி வச்சிருந்தாங்க அதை போற உடச்சி அதுல உண்டியில உடைச்சா அதுல ஒரு 35-40 ரூபா இருந்துச்சு கனிமத்து அந்த ரூபாயை எடுத்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டோம் மறுநாள் பார்த்தா ஒரே பரபரப்பா ஆகி போச்சு ஆஹா ஜெண்டாவை யாரும் உடைச்சிட்டாங்க ஜெண்டாவை யாரும் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்போ நாங்க போய் அப்படியே என்னன்னு பாக்குறதுக்காண்டி போறோம் ஜெண்டா உடைச்சிட்டாங்களா யாரும் உடைச்சாங்க பாவீங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி போறோம் அப்போ அந்த ஜெண்டா பக்தர்லாம் வந்து அங்க வந்து கௌசப்பாக்கே உடைச்சவன் கைய நாசமா போயிடணும் அப்ப எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலை உடைச்சதான் ஞாபகம் வந்துச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிலையை உடைச்சவன் சொன்னாங்க இன்னஹு லமினல் வாலிமீன் அந்த அநியாயக்காரன் நல்லா இருக்க மாட்டான் நாசமா போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த பக்கம் கௌசப்பாக்கே அவன் கை கால்லாம் நாசமா போயிடணும் உடைச்சவன் கை கால் நாசமா போயிடணும் அப்படின்னா அவன் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கைகள் நல்லதான் வச்சிருக்கிறான் அப்போ அப்ப அந்த மக்கள் வந்து வேதனைப்பட்டு சொன்னாங்க நம்ம தெய்வத்தை இப்படி உடைச்சிட்டாங்க பாவீங்க நல்லா இருப்பான் அவன் அப்படின்னு சபிச்சாங்க காலும் அவர்கள் சொன்னாங்க யார் செஞ்சிருப்பா இத அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்களும் பேசுறாங்க சமி அண்ணா ஃபதை யத்தக்கருஹும் யுகாலுஹு இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு பையன் சுத்திட்டு இருக்காரு பாருங்க அவர் தான் ஓவர செலவு திட்டிட்டு இருந்தாரு அனைவரும் அவர் தான் செஞ்சிருப்பாரு இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பாரு யுகாலுஹு இப்ராஹிம் அவர் தான் செஞ்சிருப்பாரு காலு சொன்னார்கள் ஃபாத்து பிஹி அலா ஆயுனின்னா கொண்டாங்க முன்னாடி கொண்டு வாங்க இழுத்துருவாங்க அவரை லாலும் யசோதும் கேட்போம் யார் செஞ்சான்னு கேட்போம் கூட்டு வாங்க அவரை அப்படின்ற உடனே கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து காலு அவர்கள் கேட்டார்கள் அந்த ஃபால்ட் ஆகாதா யா பி ஆலிகத்தினா யா இப்ராஹிம் இப்ராஹிமே நம்முடைய தெய்வங்களை போற நீதான் இப்படி பண்ணியா நீதான் இப்படி உடைச்சியா அப்படின்னு கேட்டாங்க கால இப்ராஹிம் சொன்னாங்க பல் இல்ல இல்ல ஃபாலஹு கபீருஹும் ஹாதா அந்த பெரிய சீதான் அதுக்கையில தான் கோடாரி இருக்குது அதுதான் உடைச்சிருக்கணும் அந்த பெரிய செல இருக்குதுல்ல சொன்னாங்க பல் ஃபாலஹு கபீருஹும் ஹாதா அவன் பெரிய செல இருக்குது பாருங்க அதுதான் உடைச்சிருக்கணும் வேற ஃபஸலூஹு இன் குன் இன் கானு யன்திகுன் வேற கேட்டு பாருங்க அது போய் கேளுங்க பெரிய செல கிட்ட போய் கேளுங்க நீ உடைச்சேன்னு கேளுங்க அவங்க கேக்குறாங்க ஏன் பாஸ் பெரிய செல எதுக்குப்பா உடைச்சிருக்கணும் அது ஏன் உடைக்கிற இதே இப்ராஹிம் சொன்ன ஆமா நீங்க சின்ன செலையை பெரிய செலையை ஒன்னா வச்சு உடனே அதுக்கு யூகோ வராதா அதையும் ஒன்னா வச்சு உடனே அதுக்கு கோவம் வராதா நீங்க அதுக்குள்ள மரியாதை தனியா கொடுக்கணும் சின்ன சிலையிலும் பெரிய சிலையும் ஒன்னா வச்சு அதையும் கும்பிடுறீங்க இதையும் கும்பிடுறீங்க பின் அது கோவம் வராதா ஈகோ வராதா மக்கள் யோசிக்க என்ன சொல்றாரு இவரு இவரு சொல்ற நியாயம் தானே அல்லாஹ் சொல்றான் பாருங்க இலா அன்புசியம் இன்னக்கும் அன்பும் வாலிமோன் ஏமா நீ பைத்தியக்காரங்கப்பா நீங்களாம் அவங்களோட பேசிக்கிறாங்க பைத்தியக்காரங்க கோயில் திருவிழாக்கு போறீங்களே நம்ம சாமியை பாதுகாக்கிறது யாரும் ஆள் போட்டு போயிருக்கலாம்ல கடவுளை பாதுகாக்கிறதுக்கு சொல்றாங்க இன்னக்கும் வந்து லாலிமோன் நீங்க பைத்தியக்காரன் இருக்கிறீங்க அநியாயக்காரன் இருக்கிறீங்க நம்முடைய சாமியில பாதுகாக்கிறது யாரா பாதுகாப்பு ஆள் போட்டு போயிருக்கோம் இப்ப எப்படி போய் தேர்றது யார் தான் கேட்கறது அந்த ஆள் என்ன தெய்வ திருப்பி கேட்கிறாரு அது பேசுமா எங்கேயாவது அது எப்படி போய் கேட்கறது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு சும்மா நுக்கிசுவாளர் ஊசியும் தங்களுடைய தலையை தாழ்த்தி விட்டார்கள் வெக்கத்தினால அல்லாஹ் சொல்றான் நுக்கிசுவாளர் ஊசியும் தலையை தாழ்த்தி விட்டார்கள் தாழ்த்திட்டு வெக்கப்பட்டு கேட்டாங்க இப்ராஹிமே லக்கத அலிம்த உனக்கு நல்லா தெரியும் மஹாவுலா என் இதெல்லாம் பேசாது இதெல்லாம் பேசாதுங்கிறது உனக்கு தெரியும் எங்கள்ட்ட போய் அந்த கேட்க சொல்ற அது எப்படி பேசும் அது ஹால இப்ராஹிம் சொன்னாங்க தரப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு இவ்வளவு நான் தரப்ப சொல்லிட்டு இருக்கேன் அது ஊம தெய்வம் பேசாது அதுக்கு வாய் கிடையாது கண்ணு கிடையாது பார்க்காது உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது நீங்களே ஒத்துக்கிறீங்க அது எப்படி பேசும் சொல்லி எப்படி பேசாத அது தேவை கேளுங்களப்பா தன்னுடைய சிலைகளையே தன்னுடைய சிலையே பாதுகாக்க முடியாத அந்த சிலை உங்களுக்கு எப்படிப்பா உங்களை எப்படிப்பா பாதுகாக்க போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க சோ நல்லா புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் தாவாவுடைய எண்ணத்தோடு தாவாவுடைய உள்ளத்துல வேட்கையோடு கேட்கும் பொழுதுதான் அது அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசராத்தை ஏற்படுத்துவான் பாதிப்பை ஏற்படுத்துவான் அவங்களுடைய உள்ளத்துல பாதிப்பு ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இரண்டு உதடுகளில் இருந்து வெளியாகும் வார்த்தைகள் இரண்டு காதுகளைத்தான் போய் சேரும் உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தை தான் உள்ளத்தை தொடும் நம்ம ரெண்டு உதட்டால கருந்தமிழ் செந்தமிழ் அப்படி ஆக்ரோஷமா அப்படி ஆவேசமா ஆதாரத்தை போல அள்ளி வீசணும் வச்சுங்க அது எங்க தான் போய் சேரும் காதுக்கு மட்டும்தான் முகம் கல்புல இறங்காது கல்புல இருந்து பேசணும் வைங்க உள்ளத்திலே கவலையோட பேசணும் வைங்க அது எங்க போய் சேரும் கல்வை போய் தொடும் அவர் தாதான் அடிக்கடிச்சு தாவாவுக்கு அடிப்படை தகுதி என்ன உள்ளத்திலே ஏற்பட வேண்டிய கவலை அந்த கவலையோட பேசினாங்க அந்த மக்கள் உணர்ந்து தலையை குனிஞ்சாங்க சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்தில் ஒரு திண்ணில உட்காந்து நாலஞ்சு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அதுல நம்மால் ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் இருந்தாராம் அப்ப அந்த பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்களாம் என்னப்பா ராத்திரியோ ராத்திரியா மாரியாத்தா கோயில் அவனை உண்டியில தூக்கிட்டு போயிட்டானப்பா அம்பா ரொம்ப கவலையோட பேசியிருக்கான் ராத்திரியோ ராத்திரியா மாரியாத்தா கோயில்ல உண்டியில தூக்கிட்டு போயிட்டான் யாரோ அப்படின்ற உடனே நம்மால் ஒருத்தர் உட்காந்துக்கிட்ட பெரிய ஒரு அப்படியே பெரிய அறிவு மேத மாதிரி என்னங்கயா மாரியாத்தா தான் உண்டியிலேயே காப்பாத்த தகுதி இல்ல அந்த மாரியாத்தா உங்களை காப்பாத்துமா இவர் இப்ராஹிம் நினைப்பு இருக்கு இப்ராஹிம் நினைப்பு வச்சுக்கிட்டு உண்டியலே காப்பாத்த வக்கீல உங்க மாரியாத்தாக்கு அது உங்களை காப்பாத்துமா அப்படின்னு இவர் தத்துவம் பேசியிருக்காரு அதுல ஒருத்தர் திருப்பி கேட்டிருக்கான் எங்க மாரியாத்தால உண்டியில தான் பறி கொடுத்தா உங்க அல்லாஹ் பாபரி மசீதியே பறி கொடுத்தார எங்க போய் சொல்றது எங்க மாரியாத்தா உண்டியில தான் பறி கொடுத்தா உங்க அல்லா எதை பறி கொடுத்தாரு பாபர் மசூதியை பறி கொடுத்தாரு அவங்களால இதே பண்ண முடிஞ்சது இவர் தலையை குனிச்சிட்டாரு இதைத்தான் ரப்புல் ஆலமீன் ஒலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லா அல்லாஹ் அல்லாத வணங்கக்கூடிய அவர்களுடைய தெய்வங்கள் நீங்க திட்டாதீங்க நீங்கள் திட்டினால் ஃபயஸுபுல்லாஹ் அதுவும் பிகைரில் அவன் பைத்தியகாரத்தனமா யார திட்டான் உன்ன திட்ட மாட்டான் அல்லாஹ் திட்டுவான் அவன் அல்லாஹ் திட்டுவான் நீ என்ன பெரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுக்கிட்டா என்ன தாவாச்ச நினைச்சு அவன் கிண்டல் பண்ணா அவன் திருப்பி ஒண்ணு திருப்பி ஒண்ணு திட்ட மாட்டான் அல்லாஹ் திட்டுவான் எங்க மாரியாத்தாலா உண்டியில தான் பறி கொடுத்தா உங்க அல்லாஹ் மாபரி மசூதியை பறி கொடுத்தார என்ன பண்ண முடிஞ்சது உங்களால அதனாலதான் சகோதரர்களே தாவாவில பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வரும் பொழுதுதான் அது உள்ளத்தை தொடும் சும்மா நீங்க நான் அவங்களை கிண்டல் பண்றேன் அவங்களே நான் வந்து நையாண்டி பண்றேன் அவங்களுடைய தெய்வங்களை திட்டுவேன் இயேசுன்னு பேசுனீங்கன்னா அது அவங்களுடைய உள்ளத்தை தொடாது அவன் திருப்பி அல்லாஹ் திட்டுவான் அவன் ஆனா இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை அந்த சிலையில திட்டுறாங்க, உன் சிலைக்கு பேசுற சக்தி இல்ல, அது ரூமே சாமி, அது வந்து பாக்குற சக்தி இல்ல, அது ஒண்ணு பாதுகாக்காது எல்லாம் சொல்றாங்க. இதை அந்த மக்கள் ஏற்று தலை குனிந்தார்கள், வெட்கத்தினால் தலை குனிந்தார்கள். அவன் திருப்பி அல்லாஹ் திட்டல, காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை அது, தாவாவுடைய கவலையோடு வந்த வார்த்தை. நீங்க அந்த தாவாவுடைய கவலை இல்லாம நாம அவங்க கூட வணங்கக்கூடிய தெய்வங்களையோ அவங்களுடைய சிஸ்டத்தையோ அவங்களுடைய வணக்க வழிபாடுகளுடைய முறைகளையோ நம்ம கிண்டல் கேலி பரிகாசம் பண்ணா அது அவன் உள்ளத்தை தொழாது. அவன் திருப்பிட்டு அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சிருவான். அதான் அல்லாஹ் சொன்னா ஒலா தசுபுல்லதீன யதுஉன மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த மக்களை தெய்வங்களை திட்டாதீங்க. அவன் திரும்ப அல்லாஹ் திட்டுவான், அதுவும் கைரியல், உங்கள் மீது கோபம் கொண்டு குரோதம் கொண்டு அறிவில்லாமல் திட்டுவான், நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க தலையை குனிஞ்சி. இப்ராஹிமே உனக்கு தெரியாத லக்கத் அலிம்த அன்னஹும் அன்னஹாவுலா இல்லா என்றபோ, அவங்க பேச தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இப்ராஹிம் கால அப்ப தாபுதுன மின் தூனில்லா மாலா என் ஃபாவுக்கும் செய்யும் உலா எதிர்க்கும், உங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்காத எந்த தீங்கும் செய்வதற்கு சக்தியற்ற அந்த தெய்வத்தை அல்லாஹ் விட்டுட்டு வணங்குறீங்க, அப்பலா தாக்கிலோ நீங்க யோசிக்க வேண்டாமா, நீ திருந்த வேண்டாமா என்று கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த மக்கள் உண்மையை உணர்ந்தார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்கு இருந்த பிடிவாதம், வரட்டு பிடிவாதம், நேர கொண்டு போய் மன்னன் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு அலைகிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து அந்த சிலை வணக்க ஊர்கள் இருந்து இன்னொரு ஊர் தங்களுடைய பழைய ஊருக்கு போறாங்க. அங்க மக்கள்லாம் நட்சத்திரத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிட்டான். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எப்படி தாவா செஞ்சாங்கன்னு சொன்னா, சுருக்கமா அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு, இரவு சூழ்ந்த பொழுது, இரவு சூழ்ந்த பொழுது, ரா கௌகபன், அவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இரவு சூழ்ந்த பொழுது ரா கௌகபன் நட்சத்திரத்தை பார்த்தாங்க. கால ஹாதா ரப்பி, ஓ இது ரப்பா இருக்குமோ, நீங்க எல்லாம் எத்தனை ரப்பா வணங்குறீங்க, இது ரப்பா இருக்குமோ என்று நினைத்தார்கள். ஃபலம்மா அஃபல, கொஞ்ச நேரத்தில் அந்த நட்சத்திரம் மறைந்த பொழுது கால சொன்னார்கள், லா வஹிபுல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் ஒருபோதும் நேசிக்க மாட்டேன், மறையிறது எப்படி நினைச்சா எனக்கு ரப்பா இருக்க முடியும், நான் நேசிக்க மாட்டேன். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன், பிறகு சந்திரன் பிரகாசமாக வந்த பொழுது, கால ஹாதா ரப்பி, இதே ரப்பா இருக்குமோ என்று சொன்னார்கள். ஃபலம்மா அஃபல, அந்த சந்திரனும் மறைந்த பொழுது சொன்னாங்க, லயில்லம் யஹதினி ரப்பி என்றால் நானும் வழிகட்ட மக்களாக இருப்பேன், மறுநாள் காலையில பார்த்தா நட்சத்திரம் மறைஞ்சு போச்சு, சூரியன் நிலாவும் மறைஞ்சு போச்சு, எது உதயமாகுது, சூரியன் உதயமாகுது. சூரியன் பிரகாசமாக உதிப்பதை பார்த்த பொழுது கால சொன்னாங்க, இதே ரப்பா இருக்குமோ என்று சொன்னார்கள். ஃபலம்மா அஃபலத், அந்த சூரியனும் மாலை ஆனபொழுது மறைந்து விட்டு போற சொன்னார்கள். காலை யா கௌமி இன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன், மக்களே நான் நட்சத்திரம் என்ன ரப்பா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன், அது மறைஞ்சு போச்சு, நிலா என்ன ரப்பா இருக்குமான்னு மறைஞ்சு நினைச்சு பார்த்தேன், அதுவும் மறைஞ்சு போச்சு, சரி எல்லாத்த விட சூரியன் தான் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு, இதுதான் ஏன் ரப்பன் தீர்மானிச்சேன், அதுவும் சாயந்தரத்துல மறைஞ்சு போச்சு, மக்களே இனிமே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு நான் பரிசுத்தமானவன், நான் விலகியவன், எனக்கு உங்க சம்பந்தம் இல்ல என்று சொல்லிட்டு வானங்களையும் பூமியையும் படைத்த ஒரே இறைவனின் பக்கம் என்னுடைய முகத்தை ஹனீஃபாக திருப்புகிறேன், ஹனீஃபாக, ஹனீஃப் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அழகான அடைமொழி. மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் ஹனீஃபா பின்பற்றுங்கள். ஹனீஃப் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான வழிகட்டிலிருந்தும் விலகி பரிசுத்தமான மார்க்கம் என்று அர்த்தம் ஹனீஃப் என்பதற்கு. அதனாலதான் தீன் அல் இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஹனீஃபா, மில்லத்தை ஹனீஃபாங்குவான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லுவான், தீன் அல் இஸ்லாத்தையே எல்லா விதமான வழிகேடு, யூத நசரானியுடைய வழிகேடு, சிறுக்குடைய வழிகேடு, இணை வைத்தலுடைய வழிகேடு, எல்லா வழிகேடு பரிசுத்தமான மார்க்கம் தீன் அல் இஸ்லாம் ஹனீஃப். அந்த ஹனீஃபான மார்க்கத்தின் பக்கம் நான் இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு காலகட்டங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, நானும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தின் மீது இருக்கின்றேன், நான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. காரணம் என்ன? இதுதான் பரிசுத்தமான மார்க்கம், எவ்விதமான அப்பழுக்கு இல்லாத, எந்த விதமான மனிதனுடைய கற்பனைகள் உள்ளே நுழைந்து விடாத பரிசுத்தமான மார்க்கம். ஹைர், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை பத்தி ரசூலா சொல்லும்போது சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லம் யக்தி இப்ராஹிம் கத்து இல்லா சலாஸ் மூன்று தருணங்கள்ல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க. மூன்று தருணங்கள்ல அதுல ஒரு தருணம் மக்கள் எல்லாம் திருவிழாக்கு போகும்போது இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் தாங்க, ஆனா உடம்பு நல்லா தான் இருந்துச்சு, அது ஒரு பொய். ரெண்டாவது சிலைகளை உடைச்சிட்டு என்ன சொன்னாங்க, பெரிய சிலை தான் உடைச்சிருக்கோம் அது போய் கேளுங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது பொய். மூணாவது பொய் அது பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு போகும்போது தன்னுடைய மனைவி ஒரு ராஜாட்ட வந்து யாரும் கேட்கும் என்னோட சகோதரின்னு சொல்லிடுவாங்க. உண்மையா வந்திருந்த மறைக்கவுடைய சூழ்நிலை ரசூலா சொன்னாங்க, இது மூணுமே அல்லாவுக்காக அவங்க சொன்ன பொய், இது மூன்றுமே அல்லாவுக்காக தான் சொன்னாங்க, இதை தவிர அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொய்யே சொன்னதில்லை அப்படிங்குவாங்க. இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி அந்த நாளைய இதுல பாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னது கூட அது பொய்யா அல்லாஹ் எடுத்துக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்தில் மறுமையில அல்லாஹ்ட்ட வந்து மஹ்ஷர்ல வந்து யா ரப்பி நஃப்ஸி நஃப்ஸின் மன்றாடுறது ரெண்டு விஷயத்துக்காக, ஒன்னுடைய தந்தைக்காக வேண்டிய அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தாப்புக்காண்டி அல்லாஹ்ட்ட மன்றாடுவாங்க, இன்னொன்று அவங்களுடைய இந்த நான் மூணு தப்பு மூணு தடவை பொய் சொல்லிட்டேன் அதனால அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு இப்ராஹிம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பொய்யை வந்து அல்லாஹ் ஒரு பொய்யாவே எடுத்துக்க மாட்டான், அது அந்த நேரத்தில் சூழ்நிலையில சொல்லப்பட்டது உண்மையாது. ஹயர் இந்த நேரத்தில் சகோதரர் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தில் சுஹஃபுகளை இறக்குகின்றான், வானத்திலிருந்து வேத பிரதிகளை இறக்குறான். அது எப்படி சொன்னா ரமலான் மாசம் பிறை ஒண்ணுல, ரமலான் மாசம் பிறை ஒண்ணுல சுஹஃபுகளை இறக்கணும். அதே மாதிரி தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌராத் வேதத்தை அருளியது ரமலான் பிற பத்துல, இன்ஜில் வேதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியது ரமலான் பிற 23ல, அதே மாதிரி ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியது ரமலான் பிற 18ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியது ரமலானுடைய கடைசி பத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவிலே. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வேதங்களையும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ஆரம்பிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே அல்லாஹ் வேதங்களை இறக்கியது எந்த மாசத்துல தான், புனிதமான ரமலான் மாசம் தான். ஏன் சொன்னா ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கு ஏற்ற மாதம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கு ஏற்ற மாதம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கு வழிவகுக்கக்கூடிய மாதம். ஹயர் அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல்லாஹ் ரமலான்ல சோஃபுகளை இறக்குகின்றார். அந்த சோஃபுகளை வைத்து மக்களை இன்னும் அதிகமா தாவா செய்யறாங்க. தாவா செய்யும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்னாச்சு, பிறகு அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு பதில் கொடுத்தா என்ன செஞ்சாங்க, அதை முழு வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல்லாஹ் இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமர்ச்சி தௌஃபீக் தந்தல்வானாக. இறந்து போற நம்ம பெற்றோருக்காக உம்ரா செய்யலாமா, இது கூடும் என்றால் ஒரு உம்ரா இரண்டு நபர்களுக்கு செய்யலாமா, தப்பில்லைங்க. இப்ப நம்ம ஒரு குரானையே ஓதி தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் குரானை எத்தி வைக்கலாமா, அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் பாரஞ்சு பாரஞ்சு ஜூஸா கொடுப்பானா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் ரெண்டு பேருக்குமே சில முழுமையான நன்மை கொடுப்பான். அதே மாதிரி உம்ரா வந்து பெற்றோருக்கான இறந்து போன பெற்றோருக்கான தாராளமா செய்யலாம் உம்ரா, அந்த உம்ரா ரெண்டு மூணு பேருக்கு செய்யலாம், தப்பு கிடையாது. கத்தார்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இங்கு சில பள்ளிகளில் ஆமீன் சத்தமா சொல்கிறார்கள், இதை இங்கு சிலர் பிதாத் என்று கூறுகிறார்கள், இது கூடுமாங்கிறார். இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமியின சத்தமா சொல்ல சொல்லிருக்காங்க, அலஹம்து சொல்லாத பிறகு அது பிதத்தெல்லாம் கிடையாது. மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரது மகன் யசீதை ஹலீஃபாவாக நியமித்தார்கள், யாருடனும் ஆலோசிக்காமல் இது சரியா, யசீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் இப்னு அலி அவர்களை கர்பலா பொருள் கொன்று விட்டார்கள், இவரின் நிலை கியாமத்தினால் என்னவா இருக்கும். இது வந்து நம்ம அந்த வரலாறுலாம் அதிகமா சரியா தப்பான ஆராய்ச்சி பண்ண நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. இது இப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து சிஃபின் யுத்தம் ஜமல் யுத்தம் போன்ற யுத்தங்கள்ல சந்திச்சாங்க. அதே மாதிரி கர்பலால வந்து ஹுசேன் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த ஷஹீது சரியா, இந்த கொலை சரியா, கொலை செஞ்சவர் சரியா என்றெல்லாம் நாம் அதை பத்தி விவாதம் பண்ணி நம்முடைய நாக்கை நாம் அசிங்கப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா இமாம் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஸ்காலர், இஸ்லாமிய ஸ்காலர், லக்னோ த நதுவா மதரசாவை உருவாக்குனவங்க, அவங்கள்ட்ட சஹாபாக்களுடைய இந்த கருத்து வேறுபாடு பத்தி கேட்கும் சொன்னாங்க, அல்லாஹ் அவர்களுடைய வாளை ரத்தத்திலிருந்து பாதுகாத்து விட்டான், நாமே நம்ம நாக்கப்பட்டு உலட்டணும் அந்த ரத்தத்துல அப்படின்னாங்க. சோ அதனால இந்த வரலாறு பத்தி நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது இஸ்லாத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும், சஹாபாக்களை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதன் மூலமா சமுதாயத்தை வழிகெடுக்கணும்ன்ற சில தவறான கொள்கை உடையவர்கள் தான் இந்த விஷயம். இந்த விஷயம் பத்தி பெருசா இஷ்யூ பண்ணி பெருசா ஆக்கி பெருசா அதை பத்தி அவர் அப்படி பண்ணாரு இவர் இப்படி பண்ணாரு சஹாபாக்களை பத்தி நமக்கு மரியாதையே உள்ளத்தில் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் செய்யக்கூடிய வேலை, அந்த வேலை நம்ம செய்ய வேண்டாம். ஷியா முஸ்லீம்கள் சுன்னத் ஜமாத்தார்களை அவர்களின் பள்ளியில் தொலைவிடுவதில்லை, அது மாதிரி நமது இமாம்கள் மூலம் அவர்கள் சுன்னி முஸ்லீம்கள் பள்ளிகளுக்கு வரக்கூடாது என்று அறிவு செய்யலாமா? நீங்க என்ன ஷியா முஸ்லீமுக்கு போயிடுங்க, தௌஹீத் பள்ளியில சுன்னத் ஜமாத்தை தொலை விடுறதில்ல, சுன்னத் ஜமாத் பள்ளி தௌஹீத் பள்ளி தொலை விடுறதில்ல, ஜாக்கு பள்ளியில மத்தவங்களை தொலை விடுறதில்ல, இவங்கள ஜாக்கு பள்ளி தொலை விடுறதில்ல, இது இல்லையா நமக்குள்ள? பள்ளியாசில போர்டு போடுறது இல்லையா, இது தௌஹீத் பள்ளி, இது ஜாக்கு பள்ளி, இது அந்த பள்ளி, இது இந்த பள்ளி, போர்டு போடுறது இல்லையா? ஏன்னா ஷியாக்கள் மட்டும் தான் தொலை விடுறதில்லங்க. முதல்ல நம்ம உள்ச்சவரை பூசுவோம், நமக்குள்ள பிரச்சனை தீர்ப்போம், அப்புறம் அவங்கள்ட்ட பேசுவோம். பனியன் மட்டும் அணிந்து தொழலாமா? பனியன் இந்த புஜம் மறைச்சாகணும், இந்த கட்பனியன் போட்டு தொழக்கூடாது, தொழக்கூடாது, புஜத்தை மறைச்சுதான் முழுமையா தொழுவணும். அதுக்கு நீங்க வீட்டில் இருக்கும்போது பனியன் மட்டும் தொட்டோ இல்ல மேல ஒரு டவல் போத்திக்கிட்டோ துணி போத்திக்கிட்டோ தொழிலாம் தப்பு கிடையாது. இக்காமத்து மூன்று முறை சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா? தக்பீர் இக்காமத்து மூன்று முறையா? எந்த ஊர்ல மூணு முறை சொல்லுவாங்க? ஒரு முறை தான் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. உலகத்தை கண்ட்ரோலில் வைத்திருக்கும் இலுமினாட்டிகளை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏற்கனவே நான் ஜும்மா பயன்ல இலுமினாட்டியை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த இலுமினாட்டிங்கிறது யார் அப்படின்னா, யூதர்களிலே ஒரு 20 குடும்பம் சேர்ந்தவங்க, அவங்க தான் உலகத்தினுடைய மொத்த டாலர் மதிப்புல இருந்து, பெட்ரோல் விலையிலிருந்து, பேங்க்ல இருந்து, ராணுவத்திலிருந்து, தீவிரவாதத்திலிருந்து எல்லாத்தையும் கையில வச்சிருக்கவங்க இந்த இலுமினாட்டி தான். இவங்க தான் இன்னைக்கு உலகத்தையே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க, உண்மை. உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இந்த இலுமினாட்டி. ஏற்கனவே ஜும்மால எங்களை பத்தி ஒருத்தர் பேசியிருக்கிறேன், வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன். எனக்கு தெரிந்த இமாம் ஒருவர் மிகவும் ஏழை மற்றும் அவருக்கு பணம் மிகவும் தேவையா உள்ளது, அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? ஏழையா இருந்தா இமாம்களுக்கு கொடுக்காதீங்கன்னு யார் சொன்னது? சொல்ல போனா அவங்க அதிக தகுதி உள்ளவங்க, சமுதாயத்துக்காண்டி பாடுபடுறவங்க, ஏழையா இருந்தாங்கன்னா தாராளமா கொடுக்குங்க. அதனால எல்லா இமாமும் கொடுக்கலாமா? அப்படிலாம் கொடுக்காதீங்க. இமாம்கள் பணக்கார இமாம்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நான் என்ன சொல்லாதீங்க, எவ்வளவு இமாம்கள் தான், பணக்காரெல்லாம் கிடையாது. ஏன்னா எவ்வளவு இமாம்கள் இருக்கிறாங்க, நல்ல செல்வந்தரா இமாம் இருக்காங்க, அந்த மாதிரி இமாம்கள் எல்லாம் கொடுக்காதீங்க. உண்மையிலேயே ஒரு கிராமத்துல இருக்காரு, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏழை இமாம்னா தேடிக்கொண்டு போய் அவனுக்கு ஜகாத்துகள் கொடுங்க. ஷைத்தான்கள் ரமதானில் கட்டி போடப்படுகிறார்கள், ஆனால் புறம் பேசுதல் மற்றும் கோபம் இது போன்ற விஷயங்கள் வந்து எப்படி விடுபடுவது? ஷைத்தான கட்டி போட்டால் நம்ம தான் ஷைத்தான மாறிடுறமே. அதாவது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தா ஆஃப் பண்ண உடனே ஃபேன் நின்றுமா? உடனே நிக்குமா சொல்லுங்க? ஆஃப் பண்ண டக்கு நின்றுமா? நிக்காது. அது அந்த சுத்தின ஸ்பீடுல அந்த சுழற்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிற்கும். அந்த மாதிரி சைத்தான் ரத்த நாளங்கள்லாம் ஸ்பீடா ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். ரமதான் வந்து எட்ட பண்ணிடுவானா? நிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடி ஓடி கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். அப்படி குறைஞ்சு முடிஞ்சது ரமதான் முடிஞ்சிடும், மறுபடியும் ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருவான், மறுபடியும் ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தான கட்டி போட்டா கூட நாம கண்ட்ரோல் பண்ண தயாரா இல்லையா? நமக்குள்ள உள்ள சைத்தான நம்ம கண்ட்ரோல் பண்ண தயாரா இல்லையே? ஒவ்வொரு மனுஷன் ரத்த நாளங்களை ஓடிட்டு இருக்கானே. இன்ன சைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், சைத்தான வந்து ரத்த நாளங்களை ஓடிட்டு இருக்கான்னு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தயாரா இல்ல? எப்ப அதை கண்ட்ரோல் பண்ணவே? அல்லா கட்டி போட்டானே, திரும்பி ஏன் பணம் பாக்குறோம்? அல்லா கட்டி போட்டானே, ஏன் புறம் பேசுறோம்? அல்லா கட்டி போட்டானே, ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு அவதூறு பேசுறோம்? பேசத்தான் செய்வே, ஸ்பீட் நிக்கலையே, குறைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குதே. அதனால நம்மளும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாதவரை சைத்தான எடுத்தீங்க தப்பிக்க முடியாது. ஜக்காத்து பற்றி விளக்கவும் ஆரம்பிக்கிறங்க, நாலு நாள் கழிச்சு முடியும். குழந்தைகள் பாத்ரூம் போனால் அது கழுவினால் உதவ முடியுமா? முடியாது. Can you arrange place for ethicaf for ladies in this masjid this place this year please? 10 days of Ramadan. Consider பண்றோம் இன்ஷால்லா. அப்படி எந்த ஐடியா இல்ல பெண்களுக்கு ஏத்திகாப்புன்னு சொல்லி பள்ளியில ஏற்பாடு பண்றதுக்கு, இன்ஷால்லா ஆலோசிக்கிறோம். அதுல உள்ள நிறை குறைகள் பிளஸ் மைனஸ் எல்லாம் யோசிச்சு இன்ஷால்லா முடிவு பண்றேன். இன்ஷால்லா இரண்டாவது நாள் தராவியில் நண்டு இறால் சாப்பிடலாம் என்று கூறினீர்களே, கடலில் உள்ளது அனைத்தும் சாப்பிடலாம், ஹலால் என்றுதானே கண்மணி நாயகம் சொல்லலான்னு சொன்னார்கள். ஆற்று நண்டு குளத்து நண்டு எல்லாம் எப்படி ஹலால் ஆகும்? ரசுல்லா ஆற்று நண்டு சாப்பிடாதீங்கன்னு எங்க சொன்னாங்க? குளத்து நண்டு சாப்பிடாதீங்கன்னு எங்க சொன்னாங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நண்டுன்னு வரும்பொழுது ஆத்து நண்டா இருந்தாலும் குளத்து நண்டா அதெல்லாம் ஒரே வகை தான். ரசூலுல்லா கடல் மீனை மட்டும் தான் வந்து அறுக்காம சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆத்து மீனை சொல்ல ஆத்து மீன பிஸ்மில்லா அல்லாஹ் கூட சொல்லி தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? மீன்னா எல்லாமே ஒரே வகை, அது ஆறா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும், நண்டுனா எல்லாம் ஒரே வகை, ஆறா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும், அவ்வளவுதான். யோகா வலியுறுத்தப்படும் இந்நாளில் முராக்கபா செய்யலாமா? முராக்கபா எவ்வாறு செய்ய வேண்டும்? ஹதீஸில் என்ன கூறப்பட்டுள்ளது முராக்கபா பற்றி? நல்லா புரிஞ்சுங்க, முராக்கபாவுக்கும் யோகாவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. முராக்கபாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம தனிமையில் தஹஜ்ஜுத் நேரத்திலேயோ அல்லது பள்ளிவாசலையோ வீட்டிலேயோ தஹஜ்ஜுத் நேரத்தில் குறிப்பா தனிமையில உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து நாம செஞ்ச பாவங்களாம் அசை போடுறது, நாம செஞ்ச தவறுகளை அல்லாட்ட பாவம் பண்ணி கேட்கறது, அல்லாவுடைய அருளை பத்தி நினைக்கிறது, அல்லா நமக்கு செஞ்ச நியமத்துக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறது, அல்லா நமக்கான ஏற்பாடு பண்ணி சொர்க்கத்தை பத்தி நினைக்கிறது, நரகத்தை பத்தி நினைக்கிறது, தனிமையில உட்காந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாம, இதுதான் முராக்கபா. இதான் என்ன பேருங்க முராக்கபா? நீங்க கையை கீழே குச்சிட்டு காலை மேல தூக்கிட்டு இருக்கு, இப்படி படுக்கிறது அப்படி படுக்கிறது, அது யோகா. யோகா அதுல முராக்காபால நீங்க இப்படி எல்லாம் படுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க முராக்காபால சம்பளம் போட்டு உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கலாம், அல்லது நீங்க கையை முட்டியில இப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்து தலையை குனிஞ்சிட்டு செய்யலாம். எப்படி இருந்தாலும் சரி, முராக்காபா என்பது உடலுக்கு சொல்லப்பட்டதல்ல, அது சிந்தனைக்கு சொல்லப்பட்டது. தனிமையில உட்காந்து அல்லா நமக்கு செஞ்ச நியமத்துக்கு, நம்ம சின்ன வயசுல இருந்து என்னென்ன நியமத்துக்கு அல்லா செஞ்சிருக்கான் இதை பூரா யோசிக்கிறது. அல்லா நமக்கு அல்லாஹ் மேல எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கான் இதை யோசிக்கிறது. நாம என்ன தப்பு செய்யறோம், பாவம் செய்யறோம், அதை யோசிக்கிறது. அதே மாதிரி அல்லாட்ட முறையிடுறது, சொர்க்கத்தை நினைக்கிறது, நரகத்தை நினைக்கிறது, இதெல்லாம் தனிமையில உட்காந்து சேர்ந்துதான் முராக்கபா. இதுக்கும் யோகாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரமலான் மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான், அப்படி இருக்க ஏன் ரமலான் மாதத்தில் பாவங்கள் நடக்கின்றன? உடமாட்டாங்க கொடுத்திருந்த கேள்வியை. குரானை தவறாக உச்சரித்தால் பாவம் என்று கூறினீர்கள், எனக்கு ஒரு சில வார்த்தை சரியாக உச்சரிக்க வரவில்லை, முயற்சி செய்து வருகிறேன். நான் குரான் ஓதினால் பாவமா? குரான் ஓதவே பயமாக உள்ளது. நீங்க ஓதாம இருந்தா தான் பாவம். நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குரானை வேகமாக ஓதுகிறார்களோ, அழகாக ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நன்மை, ஒல்லதி எத்த தாத்தாவு லஹு அஜ்ரான், யார் திக்கி திக்கி ஓதுகிறாரோ அவருக்கு ரெண்டு நன்மைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு அவர் ஓதுறதுக்கு, இன்னொன்னு திக்கிற சிரமத்தை செஞ்சுக்கிறது. அதனால நீங்க ஓதுனா தப்பாயிடுமோன்னு பயந்தீங்கன்னா அந்த பயம் ஷைத்தானுடைய பயம். அந்த ஷைத்தானுடைய பயத்தை ஓரமாத்திக்கு வச்சுட்டு தைரியமா குரான் ஓதுங்க, திக்கி திக்கி ஓதுங்க, இன்ஷால்லாஹ் ரெண்டு நன்மை உண்டு. சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. மெட்டி அணிவது மாற்று மத கலாச்சாரம், அப்படி இருக்க மெட்டி அணியலாம் என்று கூறினீர்களே, விளக்கம் தேவை. கொலுசு அணிவது யாருடைய கலாச்சாரம்? வளையல் அணிவது யாருடைய கலாச்சாரம்? கம்மல் அணிவது யாருடைய கலாச்சாரம்? யாருடைய கலாச்சாரம் இதெல்லாம்? அது கலாச்சாரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. மெட்டி என்பது காலில் நீங்க எப்படி வேற காலில் அணியிறது கொலுசு ஒரு நகையோ, அதே மாதிரி காலில் அணியது மெட்டி என்பது ஒரு நகை, அவ்வளவுதான். அது காஃபியர்கள் வந்து கல்யாணம் ஆனதற்கு அடையாளமாக பெண்களுக்கு அணிவார்கள் சொன்னா, நீ கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி போட்டுங்க, கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி போட்டுங்க, இல்ல அது பெண்களுக்கு மட்டுமே உள்ள மெட்டி ஒளி என்றா அவளையும் போட்டுங்க, ஒன்னு தப்பு கிடையாது. கை விரல மோதல் போடுவோம், கால் விரலையே மோதல் போடக்கூடாது. அதனால மெட்டி என்பது காஃபியருடைய கலாச்சாரம் கிடையாது. அது கல்யாணத்துக்கு பிறகுதான் போடணும், கல்யாணம் ஆன பெண்கள் தான் போடணும் அப்படின்னு நம்புறதா காஃபியருடைய கலாச்சாரம். சாதாரண எப்பவும் காலில் மெட்டி போடலாமா? பெண்கள் பெட்டி போடலாமா? தாராளம் போடலாம், தங்கத்தில் போடலாம், வெளியில போடலாம், இதோட போடலாம், தப்பு கிடையாது. வீட்டில் ஒரு பெண் பார்த்தார்கள், அது எனக்கு தங்கிலீஷில் எழுதியிருக்காரு, ரொம்ப பிடித்து விட்டது. சரி, இப்படிதான் செய்யும். இப்போது சில காரணங்களால் வேணாம் என்கிறார்கள், நான் என்ன செய்வது? பாவம், உங்க கஷ்டம் அவங்களுக்கு புரியல. இஸ்திஹாரா செய்யுங்க, இஸ்திஹாரா செய்யுங்க. அல்லாட்ட இஸ்திஹாராங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஹாப மனிஸ்தஹார, இஸ்திஹாரா செய்தவன் ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லை. இஸ்திஹாரா எப்படி செய்யணும்? ரெண்டு ரகாத் சொல்லணும். அந்த தொழில் இஸ்திஹாராக்குன்னு ஒரு துவா இருக்குது, எங்களுடைய மக்கா மஸ்ஜித் டாட் காம் வெப்சைட்ல கூட அந்த துவா இருக்கு, இஸ்திஹாரா துவான்னு சொல்லி. அந்த துவாவை பாருங்க, அந்த துவா ஓதி, யா அல்லாஹ் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறனால என்னுடைய தீனுக்கு, துனியாவுக்கு, என்னுடைய ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்மையா இருந்தா இந்த பெண்ணை எனக்கு லேசாயக்கூடிய அல்லாஹ் கல்யாணம் பண்றதுக்கு, இல்ல பெண்ணை திருமணம் முடிக்கிறனால என் தீனுக்கோ, என்னுடைய துனியாவுக்கோ, என்னுடைய ஆகிறதுக்கோ, என்னுடைய மருமைக்கோ தீங்குதலா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும் சொன்னா, இந்த பெண்ணை விட்டு என்ன தூரமாக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு இஸ்திஹாரா செய்யுங்க. இஸ்திஹாரா செஞ்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனசுல என்ன போடுறோம், அது இஸ்திஹாரா செஞ்சா உடனே கனவுல வரணும் அப்படிலாம் ஒண்ணுமே கம்பல்சரி கிடையாது. கனவுல வரணும் அவசியம் கிடையாது. எனக்கு பின் பார்க்கும் போது நான் இஸ்திஹாரா செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய சந்தோஷத்தை நிம்மதி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அந்த இஸ்திஹாராடைய பலன் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். சோ அதனால இஸ்திஹாரா செய்யுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல பெண்ணை இன்ஷா மனைவியா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம் இங்க 60 வயசு ஆன ஒருத்தர் ஆமீன்ங்கறாரு. முஸ்லிம் பெண்களுக்கு 2-வீலர் அல்லது 4-வீலர் ஓட்டுவதற்கு அனுமதி இருக்க சரியத்தில் என்ன சட்டம்? சில சகாமி பெண்கள் ஒட்டகத்தில் சென்றார்கள், இப்போது பைக் ஓட்டலாமா? தப்பு கிடையாது. பெண்கள் பைக் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ தவறு கிடையாது, மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. இல்லையே சவுதியில தடுத்திருக்காங்களே, அது சவுதி கவர்மெண்ட் பைத்தியகரத்தனமான சட்டம், அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சவுதியில என்ன அப்படின்னு சொன்னா, கார் ஓட்டுறது ஹைவேஸ்ல போகும்போது அந்த சின்ன பசங்க எல்லாம் காரை சேஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கார்லயே ஒருத்தர் விளையாடிப்பாங்கிறதுனால அவங்க ஏதோ பல காரணம் தடை பண்ணிருக்காங்க, அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சவுதியில உள்ள எல்லா சட்டம் இஸ்லாமிய சட்டம், அப்படி எதுவுமே கிடையாது. மார்க் அடிப்படையில் ஒரு பெண் முழுமையான ஹிஜாபோடு பைக் ஓட்டலாமா, ஸ்கூட்டர் ஓட்டலாமா, கார் ஓட்டலாமா, தாராளமா ஓட்டலாம், தப்பு கிடையாது. ஜும்மா குத்துபா தமிழில் சொல்ல ஷரியத்தில் அனுமதி இருக்கா? நான் மலேசியா சென்ற போது அங்கே ஒரு தமிழ் பள்ளியில் குத்துபா உரை அரபு சொல்லி அதற்கு தமிழ் சொல்றாங்க, சொல்றாங்க. இங்க நம்மள தான் பண்றோம், நம்மளும் குத்துபால என்ன அரபியில் சொல்றோமோ அதான் முன்னாடி தமிழ்ல சொல்லிடுறோம், தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் அதனுடைய சாராம்சத்தை அரபியில் சொல்றோம். நான் வேலை செய்யும் இடத்தில் தொழுகையுடைய சூழல் கிடையாது, ஆனால் ரமதான் மாதம் மட்டும் என்னிடம் சேர்ந்து தொழுகிறார்கள் கம்பெனியிலே ஜமாத்தாக. ஆனால் தொழுகை லொகர் 3 மணிக்கும் அசர் 6 மணிக்கும் தொழுமாறு என்னை வற்புறுத்துகிறார்கள், அது பாங்கு சொல்லி இப்படி சொல்லுவது தரியா? பிளீஸ் டெல்மி. அதாவது லோகர் 3 மணிக்கும் அசர் 6 மணிக்கும் தொழுவுறது தொழுக கூடிடும் தப்பு கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி தொழு பாருங்க அந்த தொழுகைக்கு பாங்க சொல்லி தொழலாமா பாங்க சொல்லி இக்காம சொல்லி தொழலாம் தப்பு கிடையாது வக்தில தான் தொழுவீங்க இருந்தாலும் அவ்வளவு பிற்படுத்துறது அவர் நல்லது இல்லை கொஞ்சம் முன்னாடி தொழுவ பாருங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அந்த கம்பெனியில் ஓனர் சீட்டு தள்ளு சீட்டு ஷேர் மார்க்கெட் 10 மேற்பட்ட சீட்டு குழுக்களின் உறுப்பினராக இருக்கிறார் அடேங்கப்பா மேலும் அந்த சீட்டு பணத்தை அவர் தொழில் முதலீடு செய்கிறார் ஆக அதனால் அந்த வேலை செய்பவர்களுக்கு அதனுடைய பாவங்கள் சேருமா அங்கு வேலை செய்யலாமா அதாவது நீங்க அவர் சீட்டு சம்பந்தப்பட்ட சீட்டு ஏழை சீட்டு செய்யறது ஹராமே அது அறவே கூடாது அவர் ஏழை சீட்டு நடத்துறாரு ஓனர் ஆனா நீங்க செய்யற பிசினஸ் ஹலாலான பிசினஸ் சொன்னா அந்த பிசினஸ் வேலை செய்ய தப்பு கிடையாது உதாரணமா ஒரு மார்வாடி அவன் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கான் வட்டி கடன் வாங்கியிருக்கான் அது பண்றான் ஆனா அவன் நடத்துறது வந்து துணிக்கடை இந்த துணிக்கடையில ஒரு முஸ்லீம் வேலை செய்யலாமா தாராளமா செய்யலாம் தப்பு கிடையாது அவருடைய அந்த பேங்க்ல வட்டி வாங்குறாரு அல்லது மற்ற வட்டி வாங்குறாரு அவர் வட்டி பிசினஸ் சரியா பண்றாரு அந்த பிசினஸ் நம்ம கணக்கு எழுத சொல்றாரு அந்த கடலையும் உட்கார சொல்றாரு அந்த ஹராம் அவன் என்ன பிசினஸ் எப்படி பண்ணிட்டு போட்டோம் ஆனா நாம செய்யக்கூடிய இந்த பிசினஸ் ஹலால பிசினஸ் இருந்தா தாராளமா அங்க வேலை செய்யலாம் தப்பு கிடையாது Today at 3:20 AM, the moon will go around the Kaaba and the sky. This is a rumor. This is the WhatsApp, Facebook, and Facebook. This is the fitna. This is the fitna. This is the fitna. There is no namaz without Surat al-Fatiha. Then what about in Janaza prayer? In first rakat, there is no Surat al-Fatiha. They are not reciting in all four takbirs. Please give me the explanation. Mudhala purujinga Janaza tulukhi. That is tulukhi. That is a dua. ஜனாசா தொழுகிறது துவா சரி ரெண்டாவது ஜனாசா தொழுகையில முதல் தக்பீருக்கு அப்புறம் சூரத்துல் ஃபாத்தியா தான் ஓதணும் யார் ஓதக்கூடாதுன்னு சொன்னது சூரத்துல் ஃபாத்தியா தான் ஓதணும் முதல் தக்பீருக்கு அப்புறம் திரைப்படம் குறும்படங்களின் மூலம் பல நல்ல கருத்துக்களை மக்களும் எடுத்துச் செல்லும் பணியில் ஆபாசம் நடனம் இரட்டை அர்த்த வசனங்கள் மிகைப்படுத்துதல் போன்ற பல தேவையற்ற விஷயங்களை தவிர்த்தாலும் இசையை தவிர்க்க முடியவில்லை பாடல்கள் இல்லாமல் காட்சிகளின் போது மட்டும் பின்னணி இசையுடன் கூடிய படங்கள் எடுக்கலாமா இவ்வாறு எடுக்கப்படும் சினிமா ஹராமா இது வந்து ஹலால் சினிமா பத்தி கேட்கிறாங்க ஹலால் சினிமா அதாவது மீடியா என்பது குறும்படம் டாக்குமெண்ட்ரி இதன் மூலமா சில நல்ல கருத்துக்களை சொல்லலாமா சொல்லலாமா தப்பு கிடையாது ஒரு நல்ல ஒரு கதையின் மூலமாக ஒரு குறும்படத்தின் மூலமாக ஏதாவது நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கான மீடியாக்கள் மூலமா தப்பு கிடையாது ஆனா அது ஹலால் சினிமாங்கிற பேர்ல அந்த இசையை அனுமதிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இசை உள்ள நுழைக்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இசை ஹராம் ஹராம் தான் எப்படி ஆபாசம் ஹராமோ பாட்டு ஹராமோ கூத்து ஹராமோ மத்த விஷயங்கள் ஹராமோ அதே மாதிரி இசையும் ஹராம் தான் அதை நீங்க குறும்படங்கிற பேர் உள்ள நுழைக்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது டியூரிங் ரமதான் ஸ்மோக்கிங் இஸ் ஹராம் ஆர் நாட் பிளீஸ் எக்ஸ்பிளைன் மீ ரொம்ப முக்கியம் பாருங்க நோம்பு மாசத்துல இவர் நோம்பு வச்சு சிறு சீரன் குடிக்கிறது பெர்மிஷன் கேட்கிறாரு அல்லா அல்லா வாட் அபவுட் அவர் பிரசன்ட் கலீஃபா கேன் வி ஜாயின் ISIS What do you think about Sheikh Abu Bakr al-Baghdadi, Islamic State leader? நான் போன வாரம் ரமதானுக்கு முந்தின வாரம் ஈஜிப்தில் இருக்கும் பொழுது அங்க ஈஜிப்தில் எனக்கும் ஒரு மிசிரி ஒருத்தர் ஈஜிப்சியருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அப்போ அந்த வாக்குவாதம் பேசி அவர் நான் முகமது முர்சி இப்ப ஜெயிலில் இருக்காரு அவர் நல்ல மனுஷன் அவர் நல்ல ஆட்சியாளர் துபாய் அரசாங்கம் சவுதி அரசாங்கம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அவங்க ஈஜிப்தில் வந்து ராணுவ புரட்சி ஏற்படுத்தி முகமது முர்சியை வந்து ஜெயிலுக்கு அடைச்சிட்டு இப்ப அமெரிக்காவுடைய கைப்பாவை சவுதியுடைய கைப்பாவை ஒருத்தன் அங்க ஆட்சியாளர் இருக்கிறான் அப்ப இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் உங்க மிஸ்ரியுடைய வரலாறுலயே வந்து நம்பிக்கை துரோகத்துக்கு நீங்க ரொம்ப பேர் போனவங்க அந்த காலத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த காலத்து முர்சி வரைக்கும் நீங்க நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கோவம் வந்துருச்சு அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது முர்சி என்ன பாவம் பண்ணாரு ஏன் நீங்க அவர் ஜெயில அடைச்சீங்க அவர் வந்து ஜெயில எல்லாம் உடைச்சிட்டு வெளியே போனாங்க ஆமா அவர் அப்பா இப்படி ஜெயில போனா அவன் உடைச்சுதான் போவான் மனித இயல்பு ஒரு பூனையத்துக்கு அடைச்சு வச்சு பாரு உடைச்சு வெளியே உடத்தான் பாசம் ஜெயில உடைச்சு எப்படி தப்பா இருக்க முடியும் மார்க்கறது எப்படி தப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த முர்சிக்கு சப்போர்ட்டா ரொம்ப பேசணும் அவன் டக்குன்னு கேட்டான் ஆர் யூ நோ அபவுட் அபூபக்கர் பக்தாதி அப்படின்டான் உங்களுக்கு அபூபக்கர் பக்தாதி தெரியுமா அப்படின்டான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் ரொம்ப டீடைல் தெரியாது ISIS-ல தொடர்புள்ள ஆளான்டான் ஆஹா எனக்கு சம்பந்தம் இல்லப்பா ISIS யாரு தெரியாதுப்பா அப்படின்னு வெளியே வந்துட்டேன் சோ அதனால கொஞ்சம் நியாயமா இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய முறைன்னு பேசினா உடனே வேற வச்சிருவாங்க ISIS வச்சிருவாங்க இந்த ISIS பத்தி நிறைய சந்தேகங்களும் இருக்குது நிறைய அவங்கள பத்தி புகழும் இருக்குது அதனால அவங்கள பத்தி முழு விவரம் தெரியாத வரைக்கும் அவங்கள தாக்கவும் வேண்டாம் தூக்கவும் வேண்டாம் இதுதான் என்னுடைய நிலை ISIS-க்கு ஆதரவா எல்லாரும் ISIS-ல போய் சேருங்க அபூபக்கர் பக்தாதி அப்படி நம்முடைய ஹலீஃபா அப்படிலாம் சொல்லவும் தயாரா இல்ல இவர்கள் எல்லாம் கழுத்து ஏற்பவர்கள் காட்டு பிராண்டிகள் இவங்கெல்லாம் மோசமானவங்க என்று எழுதவும் தயாரா இல்ல ரெண்டுமே தப்பு அவங்கள தாக்கவும் வேண்டாம் தூக்கவும் வேண்டாம் அவங்க எப்படி போறாங்கன்னு பாப்போம் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை ISIS-ங்கிற பேர்ல என்னென்ன மீடியா வீடியோக்கள் கிளிப்பிங்ஸ் வருதோ வாட்ஸ்அப் யூடியூப்லாம், இது எல்லாமே பெரும்பாலும் அமெரிக்காவால் அனிமேஷன் செய்யப்பட்டவை. நேற்று கூட பேப்பர்ல பாத்தீங்கன்னா, ரெண்டு சிறுவர்களை, நோன்பு வைக்காத ரெண்டு சிறுவர்களை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கழுத்தை வெட்டி கொன்றார்கள் பேப்பர்ல. அதை சொன்னது யாரும் பார்த்தா சிரியால உள்ளவன். சிரியா கவர்மெண்ட் வந்து அவன் ஒன்னா நம்பர் ஹராமி கவர்மெண்ட், முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான கவர்மெண்ட். அவன் ஐஎஸ்ஐஎஸ் பத்தி தகவல் சொன்ன மீடியாக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க ஐஎஸ்ஐஎஸ் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஐஎஸ்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவர்கள் வல்லவர்கள் நாளும் தெரிந்தவர்கள் சொல்லவும் தயாரா இல்ல, மோசமானவர்கள் காட்டு பிராணிகள் சொல்லவும் தயாரா இல்ல. ஏன்னா அவர்களை பற்றி வரக்கூடிய நல்ல செய்திகள் விட கெட்ட செய்திகள் அதிகம். அந்த கெட்ட செய்திகள் அனைத்துமே யூத நசராணிகளால் பரப்பப்படுபவை, அது மட்டும் கன்ஃபார்ம். என் தாப்பனார் பெயர் நான், என் பிள்ளைக்கு ரிஸ்வி அகமது என்று பெயர் வைக்கலாமா? ஏன் இந்த கேள்வியை? என் தாப்பனார் பெயர் அகமது தான், என் பிள்ளைக்கு ரிஸ்வி அகமது இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், என் தாப்பனார் காலமாகிவிட்டார்கள், என் பிள்ளைக்கு தாப்பனார் பெயர் சேர்த்து வைக்கலாமா? ரிஸ்வி அகமது பெயருக்கு பொருள் என்ன? ரிஸ்வினா அல்லாவோட திருப்திக்குரியவர் அர்த்தம். தாப்பனார் பெயரை சேர்த்து வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது தாப்பனார் பெயரை சேர்த்து வைக்கலாமான்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா இஸ்லாமிய அடிப்படையினாலே உதாரணமா இந்த ரிஸ்வி இவர் பேர் என்னன்னு தெரியல, அந்த பிள்ளையுடைய பேர் என்றாலே என்ன ரிஸ்வி, அத்தா பேர் சேர்த்து தாத்தா பேர் சேர்த்து தான் வரும், அதான் இஸ்லாமிய அடிப்படையே. ஆனா நீங்க தாத்தா பேரை வைக்கிறது நம்ம சந்தேகப்பட்டு கேட்கிறோம், கேள்வி வைக்கலாமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அதான் போற அப்படித்தான் வைக்கிறோம். தங்களுடைய பயானை கேட்டு மாற்று மத நண்பர்களும் தாவா செய்ய இங்குள்ள இளைஞர்கள் ஆர்வமாக உள்ளோம். நமது மக்கா மச்சியில் ஒரு தாவா ஜமாத் ஆரம்பித்தால் மிக பிரயோஜனமா இருக்கும். இது வருஷா வருஷம் ரமலான்ல வர்றது. இது சோடா கேஸ் ஆர்வம். இது சோடா தோதனை பொங்கிட்டு வரும், புஷ்ஷர் பொங்கிட்டு வரும் பாருங்க அந்த ஆர்வம். இந்த ஆர்வத்தில் நாங்க நம்புறதே கிடையாது. ஒவ்வொரு வருஷம் வந்து பேச்சை கேட்டு ரமதான் முடிஞ்ச உடனே வாங்க எல்லாரும் தாவா செய்யலாம் ஒரு டீம் வைக்கலாம் அப்படின்னா விசுக்கு விசு ரெண்டு வாரம் வர மூணு வாரம் காண போயிடுவான். அதனால இந்த சோடா கேசலாம் நம்ம தயாரா இல்ல. நீங்க ரமதானுக்கு அப்புறம் வாங்க பாப்போம் இன்ஷால்லாம். சஹர் மற்றும் அசர் ஜொஹர் மற்றும் அசர் தொழுகை தவறிவிட்டால் மகரிப் தொழுகையோடு சேர்த்து விடலாமா? அப்படி தொழுக கூடாதுங்க மார்க்கத்துல. நீங்க கதா செய்யறதுங்கிற முறையில கதா சேர்த்து மார்க்கத்தில் அனுமதியில எப்ப நேரம் கிடைக்குதோ உடனே தொழுதணும். சுபுதானம் சுபு தொழுவாம தூக்கிட்டோம், மொழி போறதா உடனே தொழுதணும். சரி தூங்குறது தூக்கிட்டோம், ஒரே லோகரோட சேர்த்து தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு ஜான் போனா என்ன போல போனா என்ன லோகரோட சேர்த்து தொழுதலாம். இது முறை இல்ல. எப்ப மொழி போறது, எப்ப ஞாபகம் போறது, எப்ப வாய்ப்பு உடனே தொழுதணும். அரபு நாடுகளில் பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டது, அதுபோல இந்தியாவில் மாடு இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது. இது சிவனின் வாகனம், முஸ்லீம்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? இது ஒரு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட் கேட்கிறான் அப்படிங்கிறாங்க. தடை செஞ்ச தேடிட்டு மாட்டு இறைச்சல் செத்து போயிடுவோம், நம்ம மூத்த போயிடுவோம் மாட்டு இறைச்சி சாப்பிடாட்டா. தடை செஞ்சு போட்டு ஒன்று தப்பு இல்லையே. என்னங்க ஆர்எஸ்எஸ் காரன் என்னென்ன சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான், என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், முஸ்லீம்களை வேறோடு கருவு இருக்கிறதுக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. ஐயோ மாட்டுக்கறி தடப்பட்டா, மாட்டுக்கறி தடப்பட்டா, மாட்டுக்கறி தடப்பட்டான், மாட்டுக்கு இல்லாட செத்து போயிடுவேன், மூத்த போயிடுவேன், தடப்பட தடப்பட்டு போட்டோம், எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி கேட்கறதுக்கு நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல, அதை பத்தி அறிவு இல்ல. நான் ஜும்மாலே ஒரு பத்தி ஒரு முறை இதை பத்தி பேசியிருக்கிறேன், ஜும்மாலே வச்சு இருக்கிறேன். என்சிஆர்டியில ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் மயமாக்கிட்டான், என்சிஆர் ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் மயமாக்கிட்டான். இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சென்டர் சொல்லக்கூடிய அந்த ஐஎஸ்சிஆர் சொல்லுவாங்க, அதுல எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் மயமாக்கிட்டான். நம்முடைய வரலாறுகளையே தலைகளை புரட்டுற மாதிரி ஆர்எஸ்எஸ் பச்சை பொய்ய வரலாறு எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் நமக்கு கவலை இல்ல. மாட்டுக்கறி தடப்பட நம்ம கோவம், ஐயோ மாட்டுக்கறி தடப்பட்டா வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம். அதனால மாட்டுக்கறி எல்லாம் பெரிய இஷ்யூவா எடுக்காதீங்க. தடப்பட தடப்பட்டு ஓகே, உங்க நான் முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க சரிப்பா ஓகேப்பா, உங்க சேருடைய மாட்டுக்கறி தடப்பட நீ இஸ்லாத்துக்கு வா, அது மாட்டுக்கறி தடப்பட இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு வா, நீ மாட்டுக்கறி சாப்பிடாத சொல்லி பாருங்க. அதனால மாட்டுக்கறிக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, புரிஞ்சுங்க. கேன் வி டாக் வைல் டேக்கிங் உது அப்லியூஷன், கேன் வி டாக் அப்பான் ஹியரிங் அதான், ரெண்டு நேரத்திலும் பேசக்கூடாதுங்க. பாங்க சொல்லும் பொழுது கூட முக்கியமான நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம், அந்த பாங்குக்கு பதில் சொல்லிக்கிட்டே பேசிக்கலாம், தப்பு இல்ல. நிறுத்த முடியாது, முக்கியமான விஷயம் இல்ல, நிறுத்திதான் ஆகணும்னு சொன்னா நிறுத்திட்டு பாங்குக்கு பதில் சொல்லணும், அதான் முக்கியம். அதே மாதிரி உதவி செய்யும் பொழுதும் பேசிட்டே உதவி செய்யக்கூடாது, உலக வார்த்தை ஊர் ஊர் பலம் பேசிட்டு உதவி செய்யக்கூடாது, விக்கிரங்களோட தான் உதவி செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருவாங்க. சகோதரி அஸ்ஸாம்ல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த எத்தீமான பிள்ளைகளுக்குன்னு சொல்லியே ஒரு எத்தீம்கான ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய உதவி தெரிய வந்திருக்கிறாங்க, உங்களால் முடிஞ்ச அதிகமான உதவிகளை செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك